శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిలకేసరీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాశివీం జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం భయగ్రీవముపాస్మహే. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభా నాశయామునమధ్యమా అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరా. యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయి మేనే అస్మద్గురోర్భగవతోచ్యతయేకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంబోరుధ్యానబిన్హస్తా శేషకల్మషః వసుదాముపయాతోహం యామునేయం నమామిదం. అథ షోడశోధ్యాయః. షోడశోధ్యాయః. శ్రీభగవానువాచ. అభయం సత్వసంశుద్ధిః. జ్ఞానయోగవ్యవస్థితిః. దానం దమశ్చ యజ్ఞశ్చ. స్వాధ్యాయస్తప ఆర్జవం. అహింసా సత్యమక్రోధః. త్యాగ శాంతిరపైహుణం. దయా భూతేష్బలోలుప్తం. మాధవం క్షీరచాపలం. తేజక్షమాధృతిశౌచం. అద్రోహో నాతిమానిత. భవంతి సంపదం దేవీ. అభిజాతస్య భారత. దంభో దర్పోభిమానశ్చ. క్రోధ పారుష్యమేవ చ. అజ్ఞానం చాభిజాతస్య. పాప్త సంపదమాసురీం. దైవీ సంపత్తి మోక్షాయ. నిబంధాయాసురీమథ. మాశుచ సంపదం దేవీం. అభిజాతోసి పాండవ. ద్వౌ భూత సర్గౌ లోకేస్మిన్. దైవ ఆసుర ఏవ చ. దైవో విస్తరః ప్రోక్తః. ఆసురం పార్థ మే శృణు. ప్రవృత్తిం చ నివృత్తిం చ. జనాన విదురాసురాః. नापि चाचारो न सत्यं तेषु विद्यते असत्यमप्रतिष्ठन्ते जगदाहुरनीश्वरम् अपरस्परसम्भूतम् किमन्यत् कामहैतुकम् एतां दृष्टिमवष्टभ्य नष्टात्मानोऽल्पबुद्धयः प्रभवन्त्युग्रकर्माणः क्षयाय जगतो हिताः काममाश्रित्य दुष्पूरम् दम्भमानमदान्विताः मोहात् गृहीत्वा तद्ग्राहाः प्रवर्तन्ते शुचिव्रताः பத்து ஸ்லோகா சாண்ட் பண்ணோம். அப்புறம் அடுத்த இதில் 18th நிறைய டைம் இருக்கு, அப்போ அந்த சாண்டிங்கெல்லாம் பேக்லாக் இருந்தால் கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து கீதார்த்த சங்கிரகத்தில் அந்த 20th ஸ்லோகம் இருக்கு, அதை அதை பார்த்துட்டு இங்கே வந்துடலாம். சம்மரி 19th பார்த்துடலாம் இல்லையா, அச்சன் மிஸ்ரா அதை பார்த்துடுவோம். 19th பக்கம் 5 19th பார்த்துட்டோம். 20th ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்தில் தேவாசுர விபாகோக்தி பூர்விகா சாஸ்திரவசியதா தத்வானுஷ்டான விஞ்ஞானஸ்தேன்னே ஷோடஷ உச்சதே. ஷோடஷே உச்சியதே, ஷோடஷேன 16வதில் உச்சதேன சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? சாஸ்திர வசியதா, சாஸ்திரத்துக்கு வசியமாக இருத்தல். சாஸ்திரத்துக்கு நாம் வசியமாக இருக்கணும்னா சாஸ்திரத்தை நாம் ஒத்துண்டு சாஸ்திரம் சொன்ன வழியில் நாம் நடக்கணும்ன்றத சொல்ல போகிறார். 16 எதை சொல்லிட்டு? தேவாசுர விபாக உக்தி பூர்விகா. போன கிளாஸ் படிக்கச்சே மூணுன்னு அடுத்த அத்தியாயத்தை மனசில் வச்சுட்டு மூன்று விதம்னு சொன்னேன். ரெண்டு விதம் 16 என்னன்னு கேட்டால், ஹியூமன் நேச்சர் ரெண்டாக பிரிக்கிற காட்லி டெமன்லின்னு வச்சுக்கலாம். நம்மளே நம்ம அனுபவத்தில் பார்க்கறது தான் நிறைய. இப்போ சில பேருக்கு ஒரு காட்லின்னா என்ன, அதாவது ஒரு சாத்விகமாக நல்ல குணங்களோடு இருக்கா, சில பேருக்கு சுவாபாவிகமாகவே ஒரு ஒரு பொல்லாத்தனம் இருக்கு, அதுதான் வந்து ஆசுர பிரகிருத்தின்னு சொல்கிறது. இப்போ அந்த தேவ அசுர விபாக உத்தி பூர்விகா எப்படி ரெண்டு நேச்சர் ஆப்போசிட் நேச்சர்ஸ் வேர்ல்டில் இருக்கு, குட் அண்ட் ஈவில், அதனால ஏன் அதை அதை சொல்லி. அப்புறம் தத்துவ அனுஷ்டான விஞ்ஞானஸ்தென்னே, தத்துவ அனுஷ்டானத்தோட ஞானத்தோடைய நிலைப்பாட்டிற்காக சாஸ்திர லட்சியத்தான் எவ்வளோ முக்கியம் சொல்லி தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தேன்னு முடிக்கப்படுற இந்த சாப்டரை முடிக்கச்சு. அர்ஜுனா உனக்கு சாஸ்திரமானது பிரமாணம். சாஸ்திரத்தை சாஸ்திரம் எப்போ பிரமாணம் ஆகும்னா, சாஸ்திரத்து மேல விஸ்வாசம் ஏதாவது பிரமாணம் ஆகும். இப்போ யாரோ ஒருத்தர் விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, நம்ம அவர் சொல்கிறவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை வச்சுக்கோங்கோ, அப்போ சொல்கிற விஷயம் நமக்கு நம்பத்தக்கதாக இருக்காது இல்லையா. சொல்கிறவர் அப்போ சொல்கிறவருடைய நேச்சர்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்கோ, நல்லா வாசித்தவர், ஒழுங்காக இருக்கார், எந்த அவருக்கு எந்த விதமான லாப நஷ்டம் மேலே ஒன்றும் திருஷ்டி கிடையாது, ரொம்ப ஒரு இண்டிபெண்டாக இருக்கிற பர்சன், ஆனால் ஹிதத்தை சொல்கிறவர். அப்படி இருக்கக்கூடியவர்த்த சொன்னார் தான் நம்ம கேட்குறது நமக்கே தோன்றது அவர் நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு அட்லீஸ்ட் அந்தளவுக்காக நம்ம நினைப்போம். அது மாதிரி சாஸ்திரத்தினால நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நமக்கு நல்லது சொல்லக்கூடிய விஷயம் இத்தனை வருஷமாக இதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கா, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவ யாரும் சோட போனதாக நமக்கு தெரியல, சோட போனதா அதையும் நம்ம பார்க்கணும். நேற்று கூட ஒவ்வொரு பொன் குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வளையல் போட்டுன்னு வரணும் தாத்துக்கு, அப்போ ஏன்னு கேட்குறது அந்த குழந்தை. அப்போ அதுக்கு என்ன பதில்னா, இத்தனை வருஷமாக இதெல்லாம் போட்டிருந்தாலும் அவெல்லாம் என்னது குறைஞ்சு போயிட்டல, அதாவது வாச்சா ஒன்றும் ஆகல. இப்போ இந்த சயின்ஸ் சொல்கிறான், வரையில போட்டுக்கோ இந்த எஃபெக்ட், நியூரோ எஃபெக்ட்டு, காது குத்திக்கோ, அக்கு பஞ்சர்னு சொல்லி நின்றுக்கான். நம்ம அதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவன் சொன்னால் நம்ம எடுத்து போட்டுக்க போகிறோம். அப்போ இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணவால ஒரு இதுவாக பர்பஸோட பண்ணுறாங்க இல்லையா, அண்ட் இதில் என்ன ஹார்ம் இருக்க போகிறது? ஒரு ஹார்மும் கிடையாது. அதனால அந்த சாஸ்திரத்து மேலே சின்னதுலேருந்து பசங்களுக்கு வந்து ஒரு நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தணும். சில பேர் நினச்சிட்டு இருக்கா, நான் ஒருத்தர் சொன்னார், சந்தியா அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணியாச்சேன்னா, இல்லை எனக்கு ரொம்ப சின்ன வயசில் பண்ணிட்டா, எனக்கு உண்மையாக தெரிஞ்சிக்கல, அதுவும் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன், என் பையனுக்கு எல்லாம் புரிய வச்சு அப்புறமா போட போகிறார். அவர் புரிய வச்சு போடுறது கூட அவன் உபநயனம் வேண்டாம் அப்படின்டுவான். ஏன்னா அவன் 16 வயசு ஆகிடும் 17 வயசு ஆகிடும். அவன் பாப்பா அவன் போட்டுக்கல, இவன் போட்டுக்கல, நான் மட்டும் போட்டுக்கணுமா அப்படின்னு கேட்பான். சின்னதில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சொல்லி தரணுமே தவிர எல்லாத்தையும் புரிய வைக்கலாம் முடியாது சில விஷயங்கள்லாம். அதனால ஆனால் இங்கே அர்ஜுனன் வந்து அப்படி இல்லை, வளர்ந்தவன் தான். அதனால அவனுக்கு தேவ அசுர பிரகிருதி நான் சொல்லி எப்படி இருப்பா அவலாம் சொல்லிட்டோம். இந்த தத்துவ அனுஷ்டானத்தினுடைய ஞானமானது நிலைச்சிருக்கிறதுக்காக அந்த இந்த விஷயங்கள்லாம் சொல்லி சாஸ்திர வசியத்தான சாஸ்திரத்துக்கு வசியமாக இருத்தல் எவ்வளவு ஆவசியகம்ன்றத இந்த 16வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். இப்போ ராமானுஜ பாஷ்யத்துக்கு போவோம். 16th chapter 504 pages அதீதேன அத்தியாய திரையேன, கடந்த 3 அத்தியாயங்களில் பிரகிருதி புருஷயோகோ விவித்தையோகோ சம்சிருட்டையோகோ ச, பிரகிருதி புருஷன், பிரகிருத்தினா சரீரம் வச்சுக்கோங்கோ, புருஷன்னா ஆத்மா, இந்த ரெண்டுத்தினுடைய விவித்தையோகோ சம்சிருட்டையோகோ தனித்தனியாக இருக்கும்போதும் சேர்ந்து இருக்கும்போதும் இருக்கக்கூடிய யாத்தாத்யம் தத் சம்சர்க்க வியோகயோகோ ச, சேர்ந்து இருக்கச்சே இருக்கக்கூடிய அவைகளுக்குள்ள ஒரு தன்மை, தத் சம்சர்க்க வியோகயோகோ சேர்க்கை மறுபடியும் பிரிந்திருத்தல், அதுக்கு என்ன காரணம் கேட்டால் குணசங்க, குணங்கள் இருக்கு இல்லையா தத்வஜ சமஸ், அதனுடைய அட்டாச்மெண்ட்டு, தத் விபரீய ஹேத்துகத்துவம், சம்சர்க்கத்துக்கு குணசங்கமானது குணத்துடைய சேர்க்கை அட்டாச்மெண்ட் ஆனது காரணமாக இருக்கு, வியோகத்துக்கு தத் விபரீய ஹேத்துகத்துவம் அதனுடைய மாறுபாடு குணசங்கம் இல்லாமல் இருத்தல் அது காரணமாக இருக்கு, சர்வ பிரகாரேன அவஸ்தையோகோ பிரகிருதி புருஷயோகோ பகவத் விபூதித்வம், சர்வ பிரகாரேனன்னு சொன்னால் இப்போதான் பகவானுக்கு விபூத்தியா, இந்த நிலையில பகவானுக்கு விபூத்தியா இருக்கு. ஒரு ஜீவாத்மா முக்தி அடைஞ்சிட்டான்னா அவன் மறுக்க சுவாதந்திரமா இருக்கலான்னு கேட்டால் அப்பயும் கிடையாது. எல்லா நிலைகளிலும் அது சிருஷ்டி காலமோ ஸ்திதியோ பிரளயமோ அல்லது மோட்சம் அடையதானோ எல்லா சமயத்திலும் இந்த ஜீவாத்மா, அதே மாதிரி பிரகிருத்தியானது அதனுடைய எல்லா அவஸ்தைகளிலும் பகவானுக்கு விபூதி ஐஸ்வர்யமாக சொத்தாக இருக்கின்றது. விபூதி மதக பகவதக அப்படின்னு விபூதியை உடையவனுடைய உடையவனான பகவானுக்கு விபூதி பூதாத்து அசித் வஸ்துனகா சித் வஸ்துனகா ச பத்ம முக்தோபய ரூபாத்து. சரி, அவனுக்கு என்னன்னு கேட்டால், இப்போ உடையவன் ஒருத்த உடைமைன்னு ஒன்று இருக்கு, அப்போ அந்த உடைமையை காட்டிலும் உடையவன்றது வேற, அது சித்து அச்சித்து ரெண்டு சேர்ந்து தான் உடைமை. அந்த ரெண்டுத்த விஷயத்தை காட்டிலும் பத்த முக்த உபய ரூபாத்து, அவன் பத்தனா இருக்கிறதையும் சரி முக்தனா இருக்கிறதையும் சரி ரெண்டு ரூபங்களை காட்டிலும் அவ்யயத்வ வியாபன தரண சுவாமியைகி, அவ்யயத்தன் அவ்யயத்வம் சொன்னால் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இப்போ நம்ம முதலே சொல்லிட்டு வரோம், ஸ்வரூபம்னு ஒன்று சுபாவம்னு ஒன்று. இப்போ ஜலம் இருக்குது, ஜலத்துக்கு ஸ்வரூபம் அந்த ஒரு வாட்டர் அந்த லிக்விட் ஃபார்ம் இருக்கிறது. இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சி போயிருக்குன்னா அந்த ஜலமானது ஐஸ் ஆகிடுது, அப்போ ஜலத்தினுடைய ஸ்வரூபம் மாறி போயிடுது, சுபாவம் மாறி போயிடுது. முதல்ல மிருதுவாகவும் இதுவாக இருந்த ஜலம் இப்போது ஐஸ் ஆகணும் ஹார்ட் ஆகிடுது இப்போ. அப்போ ஸ்வரூப சுபாவம் இப்படி பிரகிருதிக்கு ரெண்டும் மாறிண்டே இருக்கும். இதோட நேர் ஆப்போசிட் பெருமாள் பிரம்மத்துக்கு ஸ்வரூபத்திலையும் சுபாவத்துக்கும் எந்த விதமான மாற்றமும் எப்பயும் கிடையாது. இப்போ ஐஸ் ஜலம் கூட அந்த டெம்பரேச்சர்னு ஒரு ஃபேக்டர்னால அதனுடைய மாறுபாட்டினால மாறிட்டு பகவானும் அந்த ஐஸ் அந்த வாட்டருக்குள்ளே இருந்துட்டு இருக்கான் அந்தர்யாமியா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் அவன் ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அவருடைய ஸ்வரூப சுபாவமானது எப்பயும் மாறாமல் இருந்துட்டு இருக்கும். இந்த ஜீவாத்மா இருக்கானே அவனுக்கு ஸ்வரூபத்தில் எந்த மாற்றமும் கிடையாது, அது அணுஸ்வரூபன் ஞான சுரூபன் அப்படி இருந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு சுபாவ ஞானம் உண்டு, அந்த அறிதல்ன்ற தன்மையில் அவனுக்கு மாற்றம் ஏற்படுறதுனால அது ஸ்ட்ரிங்காக இருக்குச்சு கீழே கீழே ஜென்மங்கள் கிடைக்கிறது, கொஞ்சம் விகாசமாகிச்சு மேலே மேலே ஜென்மங்கள் கிடச்சி ஏதாவது உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணான்னா கடைசியில் அவனுக்கு வந்து மோட்சமானது சிந்திக்கிறது. ஆக ஜீவாத்மாக்கு சொரூபத்துல மாற்றம் கிடையாது, சுபாவத்துல மாற்றம் உண்டு. ஆனா பெருமாள் அவ்யயத்வ, எந்த விதமான மாறுபாடும் இல்லாதவன். அப்புறம் வியாபன, அனைத்தையும் வியாபிச்சிருக்கான். இந்த ஜீவாத்மாவையும் பிரகிருத்தியும் வியாபிச்சிருக்கவன் அவன் தான். பரண பரிக்கிறான், வெறும் வியாபிச்சா போறாது. இப்ப ஆகாசம் இருக்கு, ஆகாசம்ல எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு, ஆனா ஆகாசம் யாரையும் பறிக்கிறது இல்லையா? அது இன்னொன்னு சொல்லுவா, ராஜா இருக்கான், ராஜா எல்லாரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், எல்லா வம்சையும், ஆனா அவன் வியாபிக்கிறது இல்ல. அவனோட ஆட்சியினால எல்லாரையும் காப்பாத்துறான், ஆனா எங்கேயும் வியாபிக்கிறது இல்ல. அது மாதிரி அப்புறம் சுவாமியினா எம்பெருமான் தான் சுவாமி, நாம் எல்லாரும் அவனுக்கு நியாமியமா இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தன்மைகளால அர்த்தாந்தரத்தையான்னு சொன்னா, வேறு ஆப்ஜெக்டாகவே வேற வஸ்துவாகவே புருஷோத்தம தத்துவேன, புருஷோத்தமன்ற அல்லது புருஷோத்தமத்துவேன, புருஷோத்தமன்ற ஒரு ஒரு குவாலிஃபைங் ஃபேக்டர்னால யாத்தாத்மியம் வர்ணித்தம், பகவானுடைய புருஷோத்தமத்துவம்னு சொன்னா புருஷோத்தமாக இருக்கும் தன்மை, அதையும் அதுவும் வர்ணிக்கப்பட்டது. அனந்தரம் இதுக்கு பிறகு உக்தஸ்ய அர்த்தஸ்ய, சொல்லப்பட்ட அர்த்தத்தினுடைய ஸ்தேம் நேம், ஸ்தேம ஸ்தேமனாலே நிலைத்து இருத்தல், அகில புவன ஜென்மஸ்தேம, அதேன நிலைப்பாட்டிற்காக சாஸ்திர வசியதாம் மத்தும், சாஸ்திரத்துக்கு வசியமாக இருத்தல் சொல்றதுக்காக சாஸ்திர வசியத விபரீத யோகோ, சாஸ்திரத்துக்கு வசியமாக இருத்தல் அதுக்கு விபரீதமாகவும் இருத்தல், எது தேவ அசுர சர்க்கையோகோ, தேவ தெய்வீகமான சிருஷ்டி ஆசுரிகமான ஒரு சிருஷ்டி விபாகம் ஸ்ரீ பகவான் உவாச்ச, அப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டை பகவான் கூறுகிறார். 15வது முடிக்கச்சு, இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதன் புத்வா புத்திமான் சாது கிருதகிருத்திய பாரத, அங்க சாஸ்திரத்தினுடைய இதை சொன்னார், அத்தியாபன சாஸ்திரம் சொன்னார். இங்க பொதுவாகவே சாஸ்திரத்துக்கு வசியமா இருக்கிறது சொல்லப்படாது. இப்போ ஸ்ரீ பகவானு வாச்ச 1வது ஸ்லோகம், அபயம் சத்வ சம்சுத்தி ஞானயோக விவஸ்திதி தானம் தமஸ்ய யஜ்ஞஸ்ய சுவாத்தியாய தப ஆர்ஜவம், இவைகள்லாம் குணங்கள், இன்னும் கிரியாபதமே இல்லை அப்படி லிஸ்ட் பண்ணிட்டே போற. 3வது ஸ்லோகத்தில் தான் இவைகள்லாம் தெய்வீம் சம்பதம் சொல்லப்படுறது. தெய்வீம் சம்பதம்னு சொன்னால் அந்த தெய்வீக தன்மையுடையவர்களுடைய ஒரு சொத்து அல்லது தன்மை. அதில் ஒவ்வொன்றும் வியாக்கியானத்தை பார்த்துன்னு போகலாம். ஒவ்வொன்றத்தும் சொல்கிறார் அபயம்னா என்ன. முதல்ல பயத்தை சொன்னால் அபயம் தெரியும். அப்போ சொல்கிறார், இஷ்டானிஷ்ட வியோக சம்யோக ரூபஸ்ய துக்கஸ்ய ஹேது தர்சனஜம் துக்கம் பயம். இஷ்ட அனிஷ்ட, நமக்கு பிரியமானது நமக்கு பிரியமில்லாதது, வியோக சம்யோக, பிரியமான விஷயம் பிரிந்து போகும்போ பிரியறது, பிரியமா இல்லாத விஷயம் சேரறது, ரெண்டு விதம் நமக்கு துக்கம் இல்லையா. வேண்டாத வஸ்து குழந்தைகளுக்கு பண்ணச்சே இலையில பிடிக்காத வஸ்து போட்டுருவாங்களோன்னு பார்த்துட்டே இருக்குங்க, போட்டோன்னு துக்கம் வந்துடுறது, ஏன்னா அது வேண்டாம் அது வந்துடுது. நல்ல பிடிச்ச விஷயத்த போடல அப்பயும் துக்கம், அந்த ரெண்டுத்துக்கும் துக்கத்தை ஹேது தர்சனஜம், அதுக்கு காரணத்தை பார்த்த உடனேவே பயம் வந்துடுது அனுபவத்துக்கு முன்னாடியே. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா ஒரு பெர்செப்ஷன் தான் அது. நமக்கு ஒரு தன்மை இருக்க பாருங்க, சத்தத்தை கேட்டலாம் எல்லாருக்கும் பயம் உண்டு, இப்படி உட்காந்து பேசினே இருக்கும், திடீர்னு டவான் சத்தம் கேட்கறது வச்சுக்கோ எல்லாம் மூடி வச்சுக்கோன்னுவோம். முதல்ல அது இன்ஸ்டிங்க்ட், அதான் அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், அது எல்லா ஜந்துக்களும் உண்டு நமக்கும் உண்டு. அப்போ அது எதனால வருதுன்னு கேட்டால், நமக்கு தெரியாமலேயே அது அபினிவேஷம், பிராணம் போயிடுவோன்ற பயம் நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய பயம். என்னன்னு கேட்டால் பிராணம் போயிடுமோ பயம், ஏன் நமக்கு ரொம்ப இஷ்டமான வஸ்து அது, நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ அது வியோகம் ஆயிடுமோன்ற ஒரு அதுக்கு ஒரு அது காரணமாக இருக்கு. அதனால அதை பார்த்து பயப்படணும். நம்ம எந்த சோர்ஸை பார்க்குறோமோ அந்த சோர்ஸை பார்த்து நமக்கு பயம், தன் நிவிருத்தி அபயம், அது இல்லாமல் இருப்பது அபயம், அப்படி பயம் இல்லாமல் இருப்பது அபயம். அந்த பயம் எதனால வருதுன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயத்தை பார்த்த உடனேவே ஐயோ இது எனக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்துட்டு போயிடுமோ அல்லது பிடிக்காத விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துடுமோ அப்படின்ற ஒரு பயம், அப்படின்ற ஒரு ஃபேக்டர். சத்வ சம்சுத்தி சத்வசிய அந்த கரணசிய ரஜஸ்தமோபியாம் அசம்ஸ்பிருஷ்டத்வம். சத்வம்னா அதுல மைண்ட், அதுல குணம் இல்லை, சத்வத்துக்கு அதுல மைண்ட் அர்த்தம், அதான் அந்த கரணசிய மனசுக்கு ரஜஸ்தமோபியாம் ரஜ ரஜஸ் தமசு, இந்த ரெண்டு குணங்கள்லேருந்து அல்லது இந்த ரெண்டு குணங்களால் இந்த ரெண்டு குணங்களும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. சத்துவகுணம் ஓங்கி இருக்குதுன்னு அர்த்தம். சத்துவகுணம் ஓங்கி இருந்தாலே சுத்தத்தன்மையானது வந்துடும். அப்போ மனசில் ரஜஸ் தமோ குணங்கள் இல்லாமல் இருத்தல். ஞான யோக விவஸ்திதிகி, ஞான யோக விவஸ்திதிகின்னு சொன்னால் பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப விவேக நிஷ்டா, சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படின்ற ஒரு ஞானத்தை நிலைத்து நிலைப்படுத்தி இருத்தல், அப்படியே அதையும் நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த ஞானத்திலேயே ஊண்டு இருத்தல். தானம், தானது நியாயார்ஜித தனசிய பாத்திரே பிரதிபாதனம், நல்லா குவாலிஃபை பண்ணி போட்டுட்டார். நியாய அர்ஜித தனசிய, நியாயமாக சம்பாதிச்சிருக்கணும். நாமலாம் உழைச்சி நல்ல வகையில் சம்பாதிச்ச சொத்தை என்ன பண்ணோம், பாத்திரே பிரதிபாதனம், எங்க தேவையோ கொடுக்கணும். சில பேர் என்ன பண்றா, எப்படியோ பணம் வந்தது, சரி ஒரு கட்டை வந்து பெருமாளுக்கு போடுவோம் அப்படின்னு திருப்பதி ரொம்ப போடுற, வந்த ஷேர்ல அவருக்கு ஒரு 10% போட்டோம் அப்படின்ட்டு. அப்ப பணம் வந்ததே முதல்ல ஏதோ ஒரு ஃப்ராட்லண்ட் மீன்ஸ் தான். அதுல சரி அவர் பெருமாள் 10% போட்டால் அவர் பார்த்துப்பார், அவரையும் பங்காளி ஆக்கிறது இல்லை. அப்படி கிடையாது, நாமளா கஷ்டப்பட்டு நம்ம பண்ணின காரியத்துக்கு உண்டான, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க நிறைய ப்ரொஃபஷனல் நிறைய பேர் இருக்கும், சிஏவா இருக்கா, நிறைய பேர் லாயரா இருக்கா, நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாம் இருக்கா, எப்படி நேர்மையான தொழிலை எவ்வளவு தூரம் பண்றான்னு யோசிச்சு பார்க்கணும். பிரபத்தி இருக்கு, பெருமாள் இருக்காரு பாத்துக்கிறான்றதுக்காக நம்ம மாட்டுக்கு அடாவடித்தனம் பண்ணி பணம் சம்பாதிச்சு கடைசியில மனசுலயோ ஆசிரமத்துல கொண்டு போய் பெருமாளுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன், அது சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம்னு அவாவா பரிசீலனை பண்ணி பார்க்கணும். நம்ம ஒர்க் பண்ண எங்க ஒர்க் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். வேற வழி இல்லை ஒர்க் பண்ணிருக்கோம்னு சொல்லக்கூடாது அந்த காலத்துல ஜீவனத்துக்கு. ஏன்னா இந்த ஜென்மாவை எடுத்திருக்கோம், இதுக்கு உண்டான ஞானத்தை சம்பாதிக்கணும். அதனால அது அந்த ஞானம் வந்தவுடனே அதை எப்படி மாத்திக்கிறதுன்னு பார்க்கணும். அதான் நியாய அர்ஜித தனத்திய பாத்திரே பிரதிபாதனம். தமஹ, தமஹன்னது மனசா, மனசுக்கு விஷய ஔன்முக்கிய நிவிருத்தி சம்சீலனம், மனசை கட்டுப்படுத்துறது. இந்த மனசு எப்ப என்ன பண்றது கேட்டா தனக்கு பிடிச்ச விஷயங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்ப நாம் என்ன பண்ணும் கேட்டா அதை நிவர்த்தி பண்ணணும், அதை வந்து பழக்கப்படுத்தணும், இது வேண்டாம் அப்படின்னு மனசை கண்ட்ரோல் பண்றது. யஜ்ஞ, யஜ்யம் என்னன்னு கேட்டா பலாபிசந்திரஹித பகவதாராதன ரூப மகாயஜாத் அனுஷ்டானம், பஞ்சமகா யஜ்யம்னு பண்ணணும். ஆக்சுவலா பஞ்சமகா யஜ்யம் இருக்கு, அதுல சில விஷயங்கள்ல திருவாராதனம் பண்ணி எல்லாம் அதுல இருக்கும் வச்சுக்கோ, தேவயஜம் பித்ரயஜம்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அதுக்கு அதுல அது மேல அதுல கூட பலன் மேல ஆசை இல்லாம பகவானுக்கு ஆராதனமா அந்த மகா பஞ்ச மகா யஜ்யங்களை பண்றது, அதான் யஜ்யன்ற பேரு. சுவாத்தியாய, சுவாத்தியாயனா ச விபூதேகே பகவத தது ஆராதன பிரகாரஸ்ய பிரதிபாதக கிருஷ்ண வேத, வேதம் தான் சுவாத்தியாயம்னு பேரு. இந்த வேதத்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா ச விபூதேகே, விபூதியினுடைய கூட இருக்கக்கூடிய பகவானது அவனை எப்படி ஆராதனம் பண்றது இத்தியாதிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதா இது அனுசந்தாய வேதாபியாச நிஷ்டா, அதை அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த வேதாபியாசத்தில் இருக்கிறதோ சுவாத்தியாயம்னு பேர். சுவாத்தியாயம்னா அந்த வேதாபியாச நிஷ்ட, அந்த வேதத்தை அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறது. தபஹா, தபஹா என்னன்னா கிருச்சிர சாந்திராயன துவாதசுபவாசாதேகே பகவத் பிரீணன கர்மயோகியதா பாதனஸ்ய கரணம். தபஹானால என்னன்னு கேட்டா ஆஸ்தியடின்னு போடுற இங்கிலீஷ்ல, உடலை உடம்ப வருத்திக்கிறதுக்கு தபஸ், உடம்ப வருத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு கண்ணாமலான பாஸ்டிங் இருக்கிறதுக்கு சில பேர் இருக்கா. அப்படி இல்லாம வேற என்ன பண்றது சொல்லிட்டு சொல்றது இந்த நாள் உபவாசம், அதான் கிருச்சிர, அது ஒரு ஒரு ஓ, அது வந்து ஒரு இது சக்ரிபிஷியல் ஓ அதெல்லாம். அப்புறம் சாந்திராயன் இருக்கு, இதெல்லாம் வடக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்றதெல்லாம், அதாவது இந்த நிலாவுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது, அந்த கவலமாக அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போடுறது, அப்புறம் குறைச்சதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி குறைச்சிக்கிறது, அந்த மாதிரிலாம் சில விரதங்கள்லாம் இருக்கு. அப்புறம் துவாதசி உபவாசங்கள்லாம் எதுக்கு பண்ணுறதுன்னு கேட்டால் பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்காக கர்மயோக்கியம், அந்த பகவானுக்கு உண்டான கர்மாவங்கள் இல்லையா, அதுக்கு ஒரு யோகியதை சம்பாதிச்சுக்கிறதுக்காக உடம்பு அதை போக்கில் விட்டு வச்சுக்கோ, நம்ம கோப்பரேட் நான் கோப்பரேட்டிவ் மூமெண்ட் தான் அப்புறமா, அது ஒத்துழைக்காது, அதனால இதெல்லாம் பண்ணணும். ஆர்ஜவம்னா என்ன, மனோவாக்காய கர்ம விருத்தியினாம் ஏக நிஷ்டதா பரேஷு, மற்றவர்களிடம் விவகாரம் பண்ணச்சே மனசு வாக்கு செய்கை இந்த மூணுத்துலேயும் ஒரு ஸ்டேட் பவர்னஸ், என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றது, என்ன சொல்றோமோ அதை கொடுக்கறது. கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம், 10,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். அப்புறம் கை சொல்லச்சு 5,000 கொடுக்குறான்னு சொல்றது, அப்புறமா உள்ள போய் எடுத்ததாச்சு இல்ல 1,000 ரூபாய் தான் இருக்கு வச்சிருந்தோம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருந்தோம். அப்ப மூணுலயும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது வேலை என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றது, என்ன சொல்றோமோ அதை செய்யறது. ஆனா இது என்ன கேட்டா ஒரு ஃபேக்டர் ஆட் பண்ணிக்கணும் நல்ல விஷயத்துல. சில பேர் வெறுமை இதுதானே யூனிட்டி தானே சொல்லிட்டு மனசுலயும் அடிக்கணும்னு நினைச்சிட்டு வாயிலையும் ஒன்று அடிக்க போறேன்னு சொல்லிட்டு செயலையும் அடிச்சா வச்சிருக்கோம். அப்ப அதுவும் ஆர்ஜவமானு கேட்டா அதிக விவேக்ஷா இல்லை. நல்லதை நினைச்சு நல்லதை சொல்லி நல்லதை செய்யறது ஒரே மாதிரி மாற்றம் இல்லாம. அஹிம்சா சத்தியம் அக்ரோத தியாக சாந்திர பைஷுனம் தயா பூதேஷு அலோலுக்வம் மார்தவம் ஸ்ரீரசாபலம். அடுத்த சீரிசா ஒரு தன்மைகளை சொல்றார். அஹிம்சா, அஹிம்சானா என்னது? பரபீடா வர்ஜனம். நம்ம பீடைன்னு ஒரு விவகாரம் வச்சுட்டு இருக்கோம். பீடைன்னா படுத்துட்டு இருந்தா அது பீடை அர்த்தம் வரணும் இல்லை. சரியான பீடை அப்படின்னா படுத்துட்டே இருக்கு. அதான் பரபீடா வர்ஜனம். அடுத்த வாழ்க்கு எந்த விதமான ஒரு துன்பு ஒரு துன்பத்தை கொடுக்க கூடாது. சத்தியம்னா என்னது? யதாதிருஷ்டார்த்த கோச்சர பூத ஹித வாக்கியம். சத்தியத்துக்கு ரொம்ப டிஃபிகல்ட் டு டிஃபைன் சத்தியம். சத்தியம்னா உள்ளதை உள்ளபடி சொல்றது. ஆனா அந்த உள்ளதை உள்ளபடி சொல்றதுனால நன்மை இருக்கணும். வேணும்னே அதை சொன்னால் கலகம் ஆகட்டும் அப்படின்றதுக்காக உண்மையை சொன்னால் வச்சுக்கோங்கோ, அதுவும் அந்த சத்தியமாக கேட்டால் கிடையாது. யதாதிஷ்ட அர்த்த கோச்சர பூத ஹித வாக்கியம். எல்லா ஜீவராஜிகளும் நல்லதை சொல்லக்கூடிய வாக்கியம் அது ரொம்ப முக்கியம். சத்தியம் ஹிதமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். ஆனால் உள்ளது உள்ளபடி சொல்லணும். அக்ரோதா, அக்ரோதகன்றது கோபப்படாமல் இருக்கிறது. பரபீடா பலசித்த விகார் ரஹிதத்வம். இது ஒருத்தருக்கு அதாவது அந்த தன்மையை அதிகமாக்கின்றோம்னா, அதாவது கோபம்ன்றது என்ன கேட்டால் அடுத்த வாழ்க்கை ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணம், அது அந்த அடுத்துக்கிறது அக்ரோதகம். ஏன்னா அந்த எண்ணத்தை வளர்த்து விட்டோம்னா இன்னைக்கு இல்லாட்டாலும் என்றைக்கும் அவளுக்கு வெடிக்கிறது. நம்மளே அறியாம ஒரு சந்தர்ப்பம் வருது, எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்ப அக்ரோதகனா பரபீடா பல சித்த, அடுத்த வாழ்க்கை துன்பத்தை ஏற்படுத்துன்னு சித்தம் இருக்கணும். அந்த சித்த விகார ரஹிதத்வம், அந்த விகாரத்தை கண்ட்ரோல் பண்றது. அதனாலதான் மன்னிக்கிறது மறக்கிறதுன்றதை வச்சுருந்தோம்னா அப்பப்ப கோபம் டெவலப் ஆகாது. இல்லாட்டி வெறுமை வெறுமை மறக்கிறதுன்றதெல்லாம் முடியாது. மன்னிச்சாதான் மறக்க முடியுமே. சில பேர் டைலாக் சொல்லணும்னா நான் மன்னிக்கல ஆனா மறந்துட்டேன், இதெல்லாம் மாற்றினா அதெல்லாம் சரியா இருக்காது. மன்னிச்சாதான் மறக்க முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள அது ஸ்டோரா இருக்கும், எப்போ வந்து வெடிக்கும். தியாக ஆத்மஹித பிரத்யநீக பரிகிரக விமோசனம். ஆத்மஹித பிரத்யநீக, ஆத்மாவுடைய நன்மைக்கு மாறாக இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் கொடுத்துடுறது. எதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோமோ ஆத்மஹிதத்துக்காக இல்லை அப்படின்னா உடனே கொடுத்துடுறது, அதான் தியாகம். சாந்திஹீனானது இந்திரியானால் விஷய பிராபண்ய நிரோத சம்சீலனம். இந்திரியங்கள் வந்து என்ன பண்றதுன்னு கேட்டால் எப்பயும் அவர்களுடைய விஷயங்களுக்கு அந்த பக்கமே போயின்னு இருக்கு. அதை வந்து தடுத்து நிறுத்துறது, தடுத்து நிறுத்தினா தான் சாந்தியாக இருக்கவே முடியும், சாந்தமாக இருக்க முடியும். அபயிஷனம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அபயிஷனம்ன்றது அதாவது கீதாவில் வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ரிலீஜியஸ் ஒரு பக்கம், ஃபிலாசபிக்கல் ஒரு பக்கம், இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நமக்கே இதெல்லாம் வந்து அந்த உரைகள் மாதிரி, இது நம்ம படித்து படித்து நாம் எப்படிதான் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அபயிஷனம் பாருங்க, பர அனர்த்தகர வாக்கிய நிவேதனா கரணம். அடுத்தவாளை பற்றி இப்போ பார்த்து கோல் மூட்டின்னு இருக்கிறது, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறது. யாரோ கல்யாணம் பண்ணிட்டா எப்படி பண்ணிட்டா தெரியுமா, வாட்ஸ்அப்பில் வருது, அதை 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இது ஒரு சந்தோஷம் நமக்கு. நமக்கு என்ன சொன்னது தேவையில்லாத விஷயம், யாரோ பண்ணிட்டா அதை அவள் தலையிட்டு அவள் எப்படியோ போயிட்டு போகிறாள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் அதை என்ன பிரச்சாரம் பண்ணி நோக்கான்னு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி நீங்கள் அனுகூலமாக இருக்குது. அதான் பர அனர்த்தகர வாக்கிய நிவேதனா கரணம். அடுத்தவாளை பற்றி எத்தையோ பேசிகிட்டு இருக்கிறது அவளுக்கு ஒரு இதை ஏற்படுத்துறது, துன்பத்தை ஏற்படுத்துறது. தயா பூதேஷு சர்வேஷு துக்க அசகிஷ்ணுத்வம். சர்வேஷு பூதேஷு தயேனன்னு கேட்டால் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டால் தான் நான் வந்து கவலைப்படுவேன். இது என்ன ஒரு இருந்தது செத்து போச்சு போனா போகுது அப்படின்னு நினைக்காம எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதை துன்பப்படைச்சு அதை பார்த்துன்னு பொறுத்துக்க முடியாம அதுக்கு ஒத்தாசை பண்ண முயற்சிக்கிறது. ஆலோலுத்துவம்னு அலோலுத்துவம்னு கேட்டால் லோலுத்துவம்னா சபலம். அது விஷயேஷு நிஸ்பிருகத்துன்றது அதனுடைய மாறுபாடு. லோலுபகன்னு சொன்னால் சபலத்தோடு இருக்கிறது, அப்படி அது இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டாக எந்த விஷயங்கள்லேருந்தும் அந்த ஆசை அற்று இருத்தல்னு அர்த்தமாகுது. மார்தவம்னு அகாட்டின்யம் சாது ஜன சம்சலேஷார்கதா இத்தியர்த்தக. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் மிருதுவாக இருக்கான்னா அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கான், அப்ரோச்சபிள்னு அர்த்தம். ஸ்டிஃபாக இருந்தால் வச்சுக்கோங்க, ஒருத்தரும் வந்து பழக மாட்டார், நிரப்பா இருந்துடணும்னா. அதான் அது இல்லாமல் இருத்தல், அகாட்டின்யம் கடினமாக இல்லாமல் இருத்தல். அது ஹ்ரீஹி, ஹ்ரீஹினா அகாரியகரணே வீடா, ஹ்ரீனா மாடஸ்தி வெட்கம். எதுக்கு வெட்கப்படணும்னா போட்டுட்டார், பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணச்சே இருக்கணும். கைங்கரியம் பண்ணதில் வெட்கமே வேண்டாம், ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னால் அந்த கைங்கரியம் பண்ணச்சே வெட்கம் இல்லாமல் கைங்கரியம் பண்ணணும், எந்த விதமான லஜ்ஜை இல்லாமல் பண்ணும். சுஷ்ரூஷு தெக்தமானஹான்னு தேசிகன் சொல்றார், தெக்தமானஹான்னு அகங்காரம் இத்தியாதிகளாம் விட்டுட்டு போய் சர்வீஸ் பண்ணணும்னு. அச்சாபலம் ஸ்பிருகணீய விஷய சந்நிதம் அச்சபலத்துவம், அலோலத்துன்றது ஆசை இல்லாமல் இருக்கிறதுன்றது. அச்சாபலம்னு கேட்டால் விரும்பிய பொருள் பக்கத்தில் இருக்கச்சே சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது, விரும்பிய பொருள் பக்கத்தில் சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது. யாரும் இல்லை கிச்சனுக்கு போகிறோம், போனால் ரெண்டு ஸ்வீட் எடுத்து வாயில் போட்டுனா வச்சுக்கோங்க, அப்போ ஒருத்தரும் கேட்கறதுல ஸ்வீட்டும் பக்கத்தில் இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கிறது தான் அது முக்கியம் தவிர, அதான் சபலம் பக்கத்தில் இருந்தது பிரதான எடுத்து வாயில் போட்டுன்னு வரக்கூடாது. அப்புறம் தேஜக க்ஷமா திருதி சௌச்சம் மத்ரோக நாத்திமானித்தா பவந்தி சம்பதம் தெய்வீம். இதையெல்லாம் யாருக்கு கிடைக்கட்டா, அந்த தெய்வீகமான ஒரு பேப்பர்னு வச்சுக்கலாம். சத்துவகுணம் ஓங்கி இருக்கக்கூடிய அவளுக்கு அபிஜாதசிய பாரத, அவளுக்கு அவாகிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள். தேஜகா, தேஜஸ் சொன்னாலே அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை. அதாவது ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா யாரையும் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவருடைய தேஜஸ் அப்படி இருக்கு. துர்ஜனை அனபிபவனீயத்வம், எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் ஓவர் பவர் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு தன்மை. அது நிறைய பேர் பார்க்கலாம், சில பேர் அவ்வளோ தேஜஸ்வியாக வந்தால் ஆட்டோமேட்டிக்கலாம் எழுந்து நிற்கிற நம்மளே அறியாம. துரியோதன் சொன்னால் கிருஷ்ணன் வந்து சபைக்கு வரைச்சே ஒருத்தரும் எழுந்து நிற்கக்கூடாது. துரியோதன் சொன்னான், தூத்துக்கு வரைச்சே கிருஷ்ணன் வந்துட்டான், எல்லாம் உட்கார்ந்தபடி உட்கார்ந்து ஒருத்தரும் எழுந்து நிற்கக்கூடாதுன்னா. ஆனால் கிருஷ்ணன் வந்த உடனே இவன் இன்க்ளூடிங் எல்லாம் எழுந்து நின்றுட்டு ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் அந்த தேஜஸ்னுடைய ஒரு சக்தி விசேகம். க்ஷமா கேட்டா வச்சுக்கோ, பரநிமித்த பீடானுபவே அப்படி பரேஷு தம் பிரதி சித்த விகார் ரஹிதா, நமக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கவா இருக்கா, அந்த தொந்தரவை அனுபவிச்சிருக்கே கூட அவகிட்ட எந்த விதமான சித்த விகாரமும் இல்லாமல் இருக்கிறது. அதனால பூமிக்கு க்ஷமானே பெயர். பூமி பாருங்க எவ்வளோ அதை பாடாக பற்றிருக்கோம், அந்த பூமியை அதை அக்கே தான் வச்சுருக்கோம். ஆனால் பூமி பிராட்டி நம்முடைய இந்த சனாதன தர்மத்தில் எல்லா அச்சித் வஸ்துவாக இருந்தாலும் அவைகளுக்குள்ள ஒரு ஒரு தேவதை உண்டு, அபிமான தேவதை உண்டு. சூரியன்னா சூரிய பகவான், சந்திரன்னா சந்திர பகவான், ஏதோ ஒன்று வச்சுருக்கோம். அது மாதிரி பூமி அப்படின்னா அந்த பூமி பிராட்டி அல்லது பூமாதேவி, அவள் க்ஷமானே பெயர். ஏன்னா நம்ம இன்னைக்கு தேதிக்கு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம், போட்டு போர்வெல்லாம் போட்டு இறக்கின்னு இருக்கோம், எண்ணெயா எடுத்துட்டு இருக்கோம் பூமிக்குள்ளேருந்து. அதான் பரநிமித்த பீடானுபவே அப்படி பரேஷு, அவ மூலமா வந்த வந்த ஒரு தொந்தரவா இருந்தா கூட அவளுக்கு எந்த விதமான தொந்தரவும் திருப்பி பண்ணாம இருத்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். சித்த விகாரத்தை அடையாமல் இருத்தல். திருதிஹீனது மகத்தியாமபி ஆபதி கிருத்திய கர்த்தவியதா அவதாரணம். திருதிகினா ஃபோர்ட்டிடியூட்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், அதாவது ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கல் வந்தாலும் எடுத்துட்ட காரியத்தை பண்ணியே தீருதல் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன், அதுதான் வந்து திருதிகி. சௌச்சம் என்னன்னு கேட்டால் பாக்கியாந்த கரணானாம் கிருத்திய யோக்கியதா சாஸ்திரியா. சௌச்சம்னாலே ஒரு பியூரிட்டி, அது பாக்கியமும் இருக்குது அந்த கரணமும் இருக்குது, ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலத்தில் என் மனசு சுத்தமாக இருக்குது இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறா, அப்படி சாஸ்திரம் சொல்லவே இல்லை. சாஸ்திரம் பாக்கிய சுத்தியும் தேவைன்னு சொல்கிறது கண்டிப்பாக. பாக்கிய அந்த கரணானாம் வெளி இந்திரியங்கள் மனசு இவைகள் எல்லாமே அவைகளுடைய செயல்களில் ஒரு யோகியதான்னு சொன்னால் ஒரு எந்த விதமான ஒரு தோஷமற்று இருத்தல். உடம்பு மனசு ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய இது, அது எப்படின்னு கேட்டால் நல்ல காரியம் பண்ணப்பட சௌச்சமானது ஏற்படும். அத்ரோகா பரேஷு அனுபரோதா பரேஷு ஸ்வச்சந்த விருத்தி நிரோத ரகிதத்துவம் இத்தியர்த்தா. துரோகம்னா இடத்துல என்ன அர்த்தம்னா, அவ நல்லது பண்ணச்சு அவளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறது. அனுரோதம்னா அப்படியே வித் ஃப்ளோ தொடர்ந்து போடுது. அனுபரோதம்னு சொன்னா உபரோதம்னா சப்போர்ட் பண்றது, அனுபரோதம்னா அப்போஸ் பண்றது. அப்படி அவ நல்ல ஸ்வச்சந்த விருத்தி நல்ல காரியம் பண்றாளா, அப்ப போய் அவளுக்கு தடுக்காம இருக்கிறது, அவ வழியில் அவளை போக பண்றதுன்னு வச்சு. நாதிமானிதா, நாதிமானிதான்னு சொன்னா அஸ்தானே கர்வா அதிமானித்வம் தத்ரஹிதா. தேவையில்லாத இடத்துல ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வச்சுட்டு அதுல ஒரு ஒரு சந்தோஷம் வேற, பெரிய வீடு வச்சுருந்துருக்கேன், இல்லை பெரிய கார் வச்சுருந்துருக்கேன், ரோட்ல பாக்குற பெரிய கார் பாம் பாம் பாம் நாலு நினைச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு இது இருக்கு, நாம வரோம் அப்படின்றது. அதனால அத்தானே கர்ப்பக, தேவையில்லாத இடத்துல வந்து ஒரு கர்வத்தை வச்சுட்டு அதனால அடுத்த வாளுக்கு வந்து இது பண்றது, தொந்தரவு கொடுக்கறது. ஏதே குணாக தெய்வீம் சம்பதம், அப்படி இல்லாமல் இருக்கிறது நாத்திமானிதா. எல்லாமே நெகட்டிவ், ஏன்னா நெகட்டிவா சொல்ல வரைச்சு அது இல்லைன்னு சொல்றதுக்காக அந்த விஷயத்த சொல்லி அப்புறமா இல்லைன்னு சொல்றது. அந்த மாதிரி அத்ரோகான துரோகத்தை சொல்லி அது இல்லாமல் இருக்கிறது. நாத்திமானித்தானா அதிமானித்தா என்னன்னு சொல்லி அது இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி சரி, ஏதே குணாக தெய்வீம் சம்பதம் அபிஜாதஸ்ய பவந்தி. அபி தெய்வீம் சம்பதம் அபிஜாதஸ்ன்னு சொன்னா இந்த மாதிரி குணங்கள்லாம் அந்த ஒரு இறைத்தன்மைன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கவா கிட்ட இதெல்லாம் இருக்கு. தேவ சம்பந்தினி சம்பத் தெய்வி, அதான் இது டெக்னிக்கல். தெய்வீனான்னு கேட்டா தேவ சம்பந்தினி காட்லின்னு வச்சுட்டா காட்லி. தேவா பகவதாஜான விருத்திசீலாக தேஷாம் சம்பத். தேவாகான யாருன்னா பகவானுடைய கமாண்ட் அல்லது இன்ஜென்ஷனை ஃபாலோ பண்றவா தான் தேவர்கள். இது அவளுடைய ஒரு சொத்துன்னு வச்சுக்கலாம், இப்படி இருக்கு, இருக்கக்கூடிய தன்மை இது அவளுடைய தன்மை. சாச்ச பகவத் ஆஜ்யான விருத்தி ஏவன், அது என்னன்னு கேட்டா பகவானுடைய ஆஜ்ஞையை பின்பற்றுதல் மட்டுமே. அதான் இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா, இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா பகவானுடைய ஆஜ்ஞையை பின்பற்றலாம். இவர்களுடைய ஆப்போசிட் குணங்கள் இருந்ததுன்னா பகவானுடைய ஆஜ்ஞையை கண்டிப்பா பின்பற்ற முடியாதுன்னு தாத்பரியம். தாம் அபிஜாதசிய தாம் அபிமுகீகிருத்திய ஜாதசிய தாம் நிர்பத்தையுதும் ஜாதசிய பவந்தி இத்யர்த்தஹ. அதான் இந்திரமானுடைய ஆஜ்ஞையை பின்பற்றுவதற்காக பிறப்பை ஏற்ற பிறப்பை அடைந்தவர்களுக்கு இதெல்லாம் ஏற்படும்னு தாத்பரியமா இருக்கு. இப்ப இதனுடைய ஆப்போசிட் சொல்லப்படுற தம்போ தம்பஹ தர்பஹ அபிமானஸ்ய குரோதஹ பாருஷ்யமேவச்ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பத் ஆசுரீம். தம்பஹ தார்மிகத்வ ஖்யாபனாய தர்மானுஷ்டானம், எதுக்கு பண்றான்னு கேட்டா நான் எவ்வளவு பேர் தர்மிஷ்டம் தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக. எல்லா ஒரு காரியம் பண்ணச்சேவே அதுக்கு முன்னாடியே சாரதப்பட்ட போட்டு நல்லது பண்றது, அப்புறம் பத்து பேர் நம்மளே வச்சுட்டு இவர மாதிரி தர்மிஷ்டர் கிடையாதுன்னு சொல்ல வைக்கிறது, இது மாதிரி அதெல்லாம் பண்ணா அதுக்கு தம்பம்னு பெயர். தர்பகான என்னன்னா திருப்தியா திருப்திய அபிவேகரக விஷயானுபவ நிமித்தா ஹர்ஷக. தர்ப்பம்ன்றது ஒரு விதமான சந்தோஷம், தர்ப்பம்ன்றது ஒரு விதமான சந்தோஷம். அது எப்படி ஏற்படுதுன்னு கேட்டா விஷய அனுபவ நிமித்தா, விஷயங்களை அனுபவிக்கும் போது ஏற்படுறது. எப்ப திருப்தியா திருப்திய அபிவேகரக, இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு தெரியாம எதையோ பண்ணிட்டு அதுல ஒரு சந்தோஷம், நான் பண்ண பாத்தியா அப்படின்னு ஒரு இது, அதான் அதுக்கு தர்பகான பெயர். அதிமானகான ஸ்வ வித்யாபிஜன அனனுகுண அபிமான, அபிமானகன்றது ஒரு பிறப்பு கல்வி இது மூலமா வர்றது. அது குறும்புன்னு வச்சிருக்கேன், முக்குறும் வருத்தவன்னு நம்ம குலத்தாழ்வானுக்கு பெயர். என்னன்னா ஒருத்தருக்கு இந்த மமதையானது மூணு விஷயத்துல வரலாம், நிறைய விஷயத்துல வரலாம், மூணு விஷயத்துல முக்கியமா பிறப்பு கல்வி செல்வம். வஞ்சமுக்குறும்பாம்னு சாதிக்கிறார் திருவரங்கத்தை முதலார். வஞ்சமுக்குறும்பு நம்மளை ஏமாத்தி விட்டுடும், என்னன்னு கேட்டா இந்த இந்த ஒரு செல்ஃப் கான்சியஸ் நம்மளை ஏமாத்தி விட்டுடும். நல்ல குளத்துல பிறந்திருக்கேன், என்ன மாதிரி யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறது. இல்ல எவ்வளோ வாசிச்சிருக்கேன், என்ன மாதிரி யார் வாசிச்சிருக்கா. அந்த பாட்டில் பாடுற பாருங்க, ஒரு நாள் போதுமான்ற பாட்டில் வரைச்சே இந்த வார்த்தைகள் தான் வரும். நான் இருந்தா அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஒரு கர்வம் அதில் பிரதிபலிக்கிறது. அது மாதிரி அணுகுணன்னு சொன்னா அதை ஒத்து, அனனுகுணன்னு சொன்னால் அதுக்கு நாட் கரஸ்பாண்ட் தட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அது அதிமானகானது. குரோதகனா இப்போ அக்ரோதகா பார்த்தோம், குரோதஹனா பரபீடா பல சித்த விகாரா, அடுத்தவாளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சித்த விகாரம் தான் குரோதம்னு பெயர். துன்பத்தை ஏற்படுத்தல்னு சொல்லல, துன்பத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்துக்கு பேர் தான் அந்த மனோபாவத்தை தான் குரோதம்னு பெயர். பாருஷ்யம் சாதுனாம் உத்வேகரக சுபாவா, பாருஷ்யம் ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்றது, நல்லவாள போயிட்டு துரியோதனன் என்ன பண்றான், துரியோதனன் ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே ஆச்சாரிய உபதங்கமிய ராஜா வசன அப்ரமீத்துன்னு சொல்லிட்டு பாரு, தவ சிஷ்யன் தீமதா வியூடா துருபத புத்திரன்னு தவ சிஷ்யன் தீமதான்னு தன்னுடைய குரு இருக்க, குரு கிட்ட எனக்கு டவுட், என்ன டவுட்னா துரோணாச்சாரியர் தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தவர், எல்லாருக்கும் குரு. ஈவன் தோ ஏதோ ஒரு காரணத்தினால இவன் தன் பக்கம் வந்துட்டா கூட அர்ஜுனனை பார்த்துட்டு என்னதான் நம்ம சிஷ்யன் ஆச்சு அப்படின்னு அடிக்காம விட்டுருவாருன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால போனோடனே முதல்ல இன்ஸ்டிகேட் பண்றான், தவ சிஷ்யன் தீமதா, அவனை நீ சொல்லிக் கொடுத்தீங்க சிஷ்ய ஒருத்தன் எப்பார் உனக்கு எதாவது நின்றுருக்கான்னு தூண்டி விடுறது. நல்லதாக இருக்கக்கூடிய அவகிட்ட போயிட்டு கடுமையான சொல்ல பேசுறான், ஏன் பேசுறான்னா அப்பதான் அவர் அடிப்பாரு இவனுக்கு ஒரு நம்பிக்கை. அதான் பாரிஷ்யம் சாதுனா உத்வேகரக சுபாவ, அஜானம் பராவர தத்துவ கிருத்தியா கிருத்திய அவிவேக. அஜானன் கேட்டா பர அவர உயர்ந்தது தாழ்ந்தது இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஞானம் இல்லாம ஒரு விவேகம் இல்லாம இருத்தல். ஏதே சுபாவாக ஆசுரியின் சம்பதம் அபிஜாதத்த பவந்தி, இந்த சுபாவங்கள் யாருடக்கும் கேட்டா ஆசுரியின் சம்பதம் அசுராகன யாரு, பகவத் ஆக்ஞாதி விருத்திசீலாக, பகவானுடைய ஆக்ஞையை அதிவிருத்தி உள்ளங்கனம் பண்ணக்கூடிய தன்மையை உடையவர்கள். அப்ப நாம நம்மளே இதெல்லாம் பார்த்து நம்மளை கட்டப்படி பார்த்துக்கலாம், நம்மளாம் எப்படி இருக்கோம், தெய்வ பக்கமா ஆசிரிய பக்கமான்னு வச்சுக்கணும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் வருது, இப்போ நம்ம பசங்கள் இடத்துல போய் ஏதாவது ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கலாம் வச்சுக்கோங்க, நம்மளே பார்க்கலாம் சைல்ட் சைக்காலஜி அப்படி சொல்லிச்சு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் போட்டு இப்போ ஆரம்பிக்கலாம் வச்சுக்கோங்கோ, உடனே பசங்க வந்து நான் எப்படின்னு கேட்கும், அப்சர்வ் பண்ண தெரியும் நான் இது மாதிரியா இருக்கேன் அப்படின்னு தன்னை கம்பேர் பண்ணிக்கோ, முதல்ல நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்கும் பசங்கள்லாம். அது மாதிரி அர்ஜுனன் கேட்க, அர்ஜுனன் முடியல, அர்ஜுனுடைய முகமானது மாறிண்டே இருக்கு, இவர் சொல்லச்சு எந்த அறிவு உள்ள விஷயங்கள் சொல்றாரு, நாம எந்த கட்சி தெரியலையே, தெய்வீகமா இல்ல ஆசிரியமா தெரியலையேன்னு. தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரீ மதா மா சுச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவா, தெய்வீம் சம்பத் இருக்கு இது மோட்சத்தை குறிச்சு இருக்கக்கூடிய தன்மைகள், ஆசுரி இது இருக்கு அது நிபந்தாய இன்னும் போட்டு இந்த சம்சார பந்தத்துல இன்னும் கட்டி போடுறதுக்கு தான் அந்த ஆசுரி தன்மைகள் இருக்குன்னு சொல்ற. மாசுச்சகான கவலைப்படாத, சம்பதம் தெய்வி அபிஜாதக அதி பாண்டவா, நீ இருக்கியே நீ நல்லவன் தான், நீ தெய்வீகமானவன், உனக்கு தெய்வ தன்மை உண்டு, நல்லவனாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. உடனே அவனுடைய பாவத்தை புரிஞ்சுட்டு பகவானே சொல்றார், தெய்வி மதாஜான விருத்தி ரூபா சம்பத்து, தெய்வினா என்ன, என்னுடைய ஆக்ஞையை பின்தொடர்ந்து வரக்கூடிய சம்பத்துக்கு அது விமோக்ஷாய பந்தாத்து முக்தையே பவதி, இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக அது இருக்கிறது. கிரமேண மத் பிராப்தியே பவதி இத்தியர்த்தா, படிப்படியா, அதனால இந்த தன்மைகள்லாம் இருந்தா ஒருத்தர் மோட்சத்தை அடைவான் அர்த்தம் இல்லை, இந்த தன்மைகள்லாம் இருந்தா அடுத்து மோட்சத்துக்கு என்ன வழியோ அதை எடுத்துட்டு அடைவான் தாத்பரியம். ஆசுரி மத் ஆக்ஞாதி விருத்தி ரூபா சம்பத்து நிபந்தாய பவதி, இதுக்கு நேர் விரோதமா இருக்கக்கூடிய அந்த ஆசுரி சம்பத்தானது நிபந்தாய, நிபந்தனம்னாலே கட்டி போடுறது, அது அதற்காக ஆகிறது. அதோகதி பிராப்தியே பவதி, கீழே கீழே போறதுக்காக என்ன சொல்ல போற, கிருப்ரம் கிருபாமின்னு சொல்ல போறார். இவரெல்லாம் என்ன பண்ண போறது தெரியுமா, இன்னும் கீழே கீழே தள்ள போறேன்னு தானே சொல்ல போறேன். ஏத சுத்துவா சொற்பிரகிருத்தி அணித அனிர்தாரணாது அதிபீதாய அர்ஜுனாய ஏவமாக, இதை கேட்டவனே அர்ஜுனனுக்கு ஐயோ நம்ம என்ன பிரகிருத்தி நமக்கு தெரியலையே, நம்ம வந்து தெய்வீகமா ஆசுரிகமா தெரியலேன்னு சொன்ன உடனே ஏவமாக சோகம் மாசுதாக கவலைப்படாதப்பா, ஸ்வந்து தெய்வீம் சம்பதம் அபிஜாத்தக அபி, நீ வந்து தெய்வீகத்தன்மை உடையவன் தான். ஏன் தெரியுமா, ஹே பாண்டவ தார்மிக அக்ரேசரஸ்தி பாண்டோ தனையக துவம் இது அபிப்பிராய, நீ யார் தார்மிக அக்ரேசரஹ, பாண்டு அவன் வந்து ஒன்ஸ் அவனோட இது தெரிஞ்ச உடனே அவன் வந்து எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போயிடறான், விரக்தனா போயிடுறான். அப்படிப்பட்ட தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அக்ரேசரஹனா ஃபோர்மோஸ்ட் அப்படிப்பட்ட பாண்டுவனுடைய பிள்ளையாச்சு நீ, அதனால கவலைப்படாத, நீ வந்து இந்த இந்த கோட்டியை சேர்ந்தவன் தான், தெய்வீக கோட்டியை சேர்ந்தவன் தான் அவனுக்கு ஆஸ்வாசம் உண்டு. இப்போ இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றார், துவௌ பூத சர்க்கௌ லோகேஸ்மின் தெய்வ ஆசுர ஏவச்ச தெய்வோ விஸ்தரஷ ப்ரோக்தஹ ஆசுரம் பார்த்தமேஷனு. பூத சர்க்கௌனா முதலேந்தே இந்த ஜீவராசிகள்லாம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்டா முதலேந்தே தெய்வஹான் ஒன்னு ஆசுரஹான் இன்னொன்று, அதான் டிவைன் டெமனயாட்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி காட்லி அண்ட் டெமன்லி வச்சுக்கலாம். தெய்வஹ விஸ்தரஷ ப்ரோக்தஹ தெய்வ தன்மையெல்லாம் நிறைய சொல்லிட்ட, நிறைய சொல்லியாச்சு. இப்ப ஆசுரம் பார்த்தமே சொல்லும், ஆசுரத்தன்மையை சொல்ல போறேன், அசுரத்தன்மையை சொல்ல போறேன், அதை கேளு. அஸ்மின் கர்மலோகே, இந்த பூமியானது கர்ம பூமியின் பெயர், இங்க இருக்கக்கூடிய இந்த பிரதேசம். இதுல கர்மகரானாம் பூதானாம் கர்மத்தை மேற்கொள்ளக்கூடிய ஜீவராசிகளில் சர்கௌ துவௌ த்விதௌ ரெண்டு விதமாக அவள் இந்த சிருஷ்டியானது இருக்கு. தெய்வஹாச்ச ஆசுரஹாச்ச சர்க்கா உற்பத்தி, உண்டாகும் போது தன்மைகள்லாம் இருக்கு. இப்ப உண்டாகும் போது தன்மைகள் இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் சொல்லியான, அதான் சொல்றார் பிராச்சீன புண்ணிய பாப ரூப கர்மவசாது. ஒன்னு அவளோட அவுட்ஸ்டாண்டிங் கர்மா, அது ஒண்ணு பகவத் ஆஜ்ஞானத்திற்கு தன் விபரீத கரணாய பகவானுடைய ஆஜ்ஞையை பின்பற்றுதல், அவளுடைய ஆஜ்ஞையை வந்து மீறுதல். உற்பத்தி காலையிலேவ அப்ப ஒருவரோட சிருஷ்டி பண்ண சேவே என்னது விபாகீன பூத்தால் உற்பத்தி எந்த ஒரு ஒரு மகாபலயம் சிருஷ்டி ஆரம்பிச்சவே ரெண்டு கோடியே ஜீவராசிகளை உற்பத்தி ஆறா, தெய்வீகமா சில பேரு ஆசிரிகமா சில பேர்னு வச்சுக்கலாம். தத்த தெய்வ சர்க்கோ விஸ்தரஷ ப்ரோக்தஹ, அதுல இந்த தேவத்தன்மையுடையதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு. தேவானாம் அது அஜான பக்திசீலானாம் உற்பத்தி யதாச்சார கரணார்த்தாக ச ஆச்சார கர்மயோக ஞானயோக பக்தியோக ரூபோ விஸ்தரஷ ப்ரோக்தஹ. எங்க சொன்னார் அப்படின்னு கேட்டா, இந்த தெய்வீகமா பிறப்பு அடைஞ்சவா என்ன பண்ணுவான்னு கேட்டா, பகவான் அடையிறதுக்கு உபாயத்தை அனுஷ்டிப்பா, அது என்ன உபாயம் பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்துக்கு கர்மயோக ஞானயோகம் அங்கம், அதுல ஏதாவது பண்ணிட்டு இருப்பா அவெல்லாம். அப்ப மிச்ச பேர்ல யாரும் கேட்டா அசுர பிரகிருதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அசுரஹான ஆச்சாரம் மேஷனு மம சகாசாத்து சொல்லணும். இந்த அசுர பிரகிருதிகள்லாம் ஆசுர பிரகிருதிகள்லாம் என்ன பண்ணுவாளோ அவெல்லாம் எப்படி நடந்துப்பாளோ அதை சொல்றேன் கேளு அப்படின்ட்டு. பிரவிற்த்திஞ்ச நிவர்த்திஞ்ச ஜனான விதுகும் ஆசுராக ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்தியம் தேசு வித்தியதே. பகவான் சிருஷ்டி பண்ண உடனே ரெண்டு மார்க்கத்தை காண்பிக்கிறான், பிரவிற்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு பெயர். பிரவிற்த்தி மார்க்கம்னா சாஸ்திரம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணிட்டு அதுக்குண்டான போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு அப்படியே இருக்கிறது, சாஸ்திரத்தை மீறாமல் நடந்துக்கிறது. நிவர்த்தின்றது இந்த சாம்சாரிகமான சுகங்களில் ஈடுபாடு இல்லாம மோட்சத்தை அடையணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாச தர்மம் மாதிரி அந்தருக்கும் போறது. இந்த ஆசிர பிரகிருதிகளுக்கு இந்த ரெண்டுமே தெரியாது, அதாவது சாஸ்திரியமா கர்மா பண்ணணும் தெரியாது, இல்லது எனக்கு இது வேண்டாம் இங்க இருக்கிறதுக்காக இவ்வளவு கர்மாவும் எனக்கு இது வேண்டாம் நான் நிவர்த்தி கர்மா எடுத்துக்கிறேன் மோட்சத்துக்கு போறேன்ற அதுவும் அவளுக்கு ரெண்டுமே அவளுக்கு தெரியாது. யாருக்கு? ஆசிர பிரகிருதிகளுக்கு. சரி, அதுதான் தெரியாதுன்னு சொன்னா, ந சௌச்சம் நாபி சாச்சாரோ ந சத்தியம் தேசு வித்தியதே. அவ இடத்துல சௌச்சம் இருக்காது, ஆச்சாரம் இருக்காது, சத்தியமும் இருக்காதுன்னு சொன்னார். பிரவிற்த்திஞ்ச நிவர்த்திஞ்ச அபியுதய அபியுதய சாதனம் மோட்ச சாதனம் ச வைதிகம் தர்மம் ஆசுராக ந விதுகு ந ஜானந்தி. அபியுதய சாதனம் சொன்னா தன்னைத்தானே மேலே இழுப்பிக்கிறதுக்கு, தன்னுடைய ஸ்ரேயஸ்க்காக பிரவர்த்தி தர்மா பண்ணிட்டு இருக்கிறது, அல்லது மோட்ச சாதனம் மோட்சத்துக்கு சாதனமா இருக்கும் நிவர்த்தி தர்மா, ரெண்டுமே வந்து ஆசிர பிரகிருதிகள் தெரியாது. நச்சௌச்சம், சௌச்சம் என்ன ஆக்சுவலா வைதிக கர்ம யோகியத்துவம் சாஸ்திர சித்தம், ஒரு வைதிக கர்மாவை அடுத்து பண்றதுக்கு உண்டான சாஸ்திரத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு யோகியதா தான் சௌச்சம். அதான் ஆசௌச்சம் சொல்ற, ஆசௌச்சம் என்ன கேட்டா அந்த சமயத்துல அவளுக்கு எந்த விதமான வைதிக கர்மா பண்றதுக்கு யோகியதை இல்லை. அதுக்கு பேர் ஆசௌச்சம்னா அந்த நாள் வரைக்கும் அர்த்தம், அந்த பத்து நாளோ ஏதோ கணக்கு வச்சிருக்கா அதுக்கு, அத்தனை நாள் வரைக்கும் ஆசௌச்சம் எனக்கு பேர். என்னன்னு கேட்டா அது வரைக்கும் அவளுக்கு யோகியதா இல்லை, எந்த விதமான கர்மாவும் பண்ணக்கூடாது வைதிக கர்மா. தது பாக்கியம் ஆபியந்திரம் செ அசுரேஷு, அது அவளுக்கு உள்ளேயும் இருக்காது வெளியிலும் இருக்காது அப்படின்ட்டு அப்படிப்பட்ட சௌச்சம். நச்சாப்பி ந அப்பி ந அப்பிச்ச ஆச்சார, ஆச்சாரமும் அவள் இடத்துல இருக்காது. ஆச்சாரம்னா கான்டாக்ட், குட் கான்டாக்ட் நடத்தும். தது பாக்கியாபியாந்திர சௌச்சம் ஏன சந்தியாவந்தனாதினா ஆச்சாரின ஜாயத்தே சாப்பி ஆச்சார தேசம் வித்தியதே. ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தியாவந்தனம் பண்ணாததாலாம் இப்போ ஆசுர பிரகிருதிகள் ஆயிடுறது. ஏன்னா என்ன சொல்றாங்க, பாக்கிய அபியந்திர சௌச்சம். இந்த வெளி சுத்தி உள் சுத்தி எப்படி ஏற்படுதுன்னு கேட்டார். சந்தியாவந்தனாதினா ஆதிபத்தத்தினால மேற்கொண்டு நிறைய கர்மா இருக்கு. சந்தியாவந்தன் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் அதுவே நம்ம பண்றது இல்லைன்னு சொன்னா அந்த ஆச்சாரத்தினால் கிடைக்கின்றது. இந்த ஆச்சாரத்தை என்ன கிடைக்குங்கிற சௌச்சம் கிடைக்கிறது. அப்ப சாதி ஆச்சார தேசன வித்தியத்தை அந்த ஆச்சாரமும் அவர்களிடத்தில் இருப்பதில்லை. ததா உக்தம் சந்தியாஹீன அசுச்சிஹி நித்யம் அனர்க சர்வ கர்மசு. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் அசுச்சிஹி, முதல்ல அவன் சுச்சியே இல்லை. அதற்கு மேல நித்தியம் அனர்க சந்தியாவந்தனம் பண்றதில்லை. நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அதனால நீ பண்றதே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு இருக்கும். சர்வ கர்மசு, சந்தியாவந்தனம் பண்ணாம எந்த கர்மா பண்றதுக்கும் அருகதையே கிடையாது. ரொம்ப சாஸ்தி தான் இன்னைக்கு வைதிகத்தில் இருக்கான்னு பேரு. அவளும் பண்றாலும் தெரியல, சாதம் பண்ற எவ்வளவு கர்மா பண்றா, அந்த கர்த்தாவும் சந்தியானம் பண்றதில்லை. எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னா இதையும் பண்ணா ஏதாவது பயம் அவளுக்கு வரணும்ல, பெருமாள் தண்டிப்பாரோ அப்படின்றதுக்கு. இல்லாட்டி யாராவது கேள்வி கேட்பா, ஏன்னா பண்ணலையாடா கேட்டா இல்லைதா பண்ணிட்டேன்னு சொல்றதுக்காக அட்லீஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வாத்தியார்களும் போய் அந்த கர்த்தாவை பார்த்து அவன் பண்ணலனா இல்லை அட்லீஸ்ட் பண்ணியிருக்கலாம், பத்து நிமிஷம் தான் ஆ போறது, நாலு மதத்தை சொல்லி தெரியாது சுவாமின்னு சொன்னா நான் சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு ஆசமனோ ஒரு பிராணாயாமோ ஏதோ ஒன்று சொல்லி ஜலத்தை கொட்டி ரெண்டு பத்து காயத்ரி பண்ண வச்சுட்டு அந்த கர்மா பண்ண வைக்கலாம். இந்த வைதிகத்தில் இருக்க அவாலே முதல்ல பண்ணாலும் தெரியல, ஏன்னா அவன் பத்து காயத்திரி முடிச்சு நீங்கள் வேளா போகிற ஒரு கடியமா. நம்மளே இதுக்கெல்லாம் காரணம், நம்மளே வாத்தியாரை பார்த்து கேட்கலாம், மாமா சந்தியாரம் பண்ணலாம் தப்பு கிடையாது, சொம்பு தரட்டுமா ஜலம் தரட்டுமா இங்கே பண்ணலன்னு கேட்கலாம். நமக்கும் நம்மளும் கேட்கறது இல்லை, அவால் நம்ம கேட்கறது பிரச்சனையே வேண்டாம், ஏதோ போனோமா கொட்டினோமா முடிச்சோமா நான் இருக்கு. இதெல்லாம் நம்ம தான் சரி பண்ணணும். யாரோ வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சாரம் விட்டு வருவார்னு சொன்னா அதெல்லாம் அப்படி எதிர்பார்க்கறது சரி கிடையாது. இந்த மாதிரி கேட்கிறோமா நாம அதுக்கு சொல்லணும். அதாவது அப்ப சஞ்சாரம் பண்ணலையா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துருப்பா. அப்போ இப்போ சஞ்சாரம் பண்ற பையன் பரவாயில்லையே, இப்ப அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, அதான் டிஃபரன்ஸ் வேணும்னு இல்லை, பரவாயில்லையா பார்த்து பார்த்து சஞ்சாரம் பண்றானே அப்படின்னு பேசிப்பான். அப்ப சஞ்சாரம் பண்றது இல்லையா அது பெரிய பண்றது இல்லையாமே பண்றது இல்லையாமே அப்படின்னு பேசிப்பான். அப்ப வாட்ஸ்அப் இருந்து வச்சுக்கோ அந்த மாதிரி வந்துருக்கோம். ததா சத்தியம் சேஷு ந வித்யத். அதாவது எல்லா சங்கத்திலும் எல்லா மக்களும் இருந்திருக்கா, க்ஷீணிச்சு போன இந்த குளத்தில் பிறந்த எல்லாம் அப்பயும் இருந்திருக்கா. அதனால என்ன ஒன்று பர்சன்டேஜ் தான் இப்போ வெளியே இருந்திருக்கும், எதுவுமே இல்லாதது வர வரவே முடியாது. பர்சன்டேஜ் தான் இங்கே கொஞ்சம் இருக்கும் அங்கே கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான். ததா சத்தியம் தேசு ந வித்யதே சத்தியம் என்னது யதார்த்த ஞானம் பூத ஹிதரூப பாஷம் தேசு ந வித்யதே. சத்தியம்னாலே முக்கியமாக உடனே சொல்லிடுறார் பூத ஹிதம், அது சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஆனது அடுத்தவாளுக்கு நன்மை ஏற்படுத்ததா இருக்கணும். நன்மையை ஏற்படுத்துதான்னு சொன்னா அவர் இப்போ சத்தியத்தை சொல்றது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு யதார்த்த ஞானம் உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது, அதுவும் பூத ஹித ரூப பாஷனம் அடுத்த ஜீவராசிகளுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியதா இருக்கணும்னு சாதிச்சிடும். கிஞ்ச அசத்தியம் அப்பதிஷ்டம் தே ஜகதாசு ரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். அவளுடைய எண்ணம் என்னன்னு கேட்டா அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே, இந்த பூமியானது இந்த சிருஷ்டியானது அசத்தியம் சத்தியம் இல்லாதது. அப்புறம் அப்பதிஷ்டம் எதையும் ஸ்திரமான ஒரு பவுண்டேஷன் இது கிடையாது. ஜெகதாகவு அனீஸ்வரம் இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வரன் கிடையாது. இதெல்லாம் தான் இந்த புராணங்கள் சொல்றது. கிருஷ்ணகிருஷ்ணன் இதெல்லாம் பார்த்தா எல்லாம் இந்த மாதிரி தான் வரும். அவளுடைய வே ஆஃப் டாக்கிங் எல்லாம் அதான் வரும். நான் தான் ஈஸ்வரன் பேர் சொல்ல போற அவளுக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா நான் தான் ஈஸ்வரன், என்னால் எல்லாம் சாதிக்க முடியும். இந்த ராவணாதிகள்லாம் இந்த இதுல தான் எல்லாம் உருவாகல பார்த்தோம்னா. அபரஸ்பர சம்பூதம் அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த இந்த காமம்தான் இந்த லோகத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரே விஷயம், வேற வஸ்து கிடையாது. காமத்தினால்தான் இந்த லோகம் செயல்படுறதுன்னு அவளுடைய எண்ணமா இருக்கு. அசத்தியம் ஜெகத் ஏதது சத்திய சப்த நிர்திஷ்ட பிரம்ம காரியத்தையா பிரம்மாத்மகம் இத்தின ஆகுகு. சத்தியம்னு எம்பெருமானுக்கு பெயர், சத்தியம்னே பெயர். இந்த ஒரு திருக்கோஷி பக்கத்தில் திருமையம், திருமையத்துல பெருமாள் என்ன பேரு சத்திய சத்திய நாராயணன் சத்தியம் மெய்யம்னே தான் பேர் ஆக்சுவலா ஊருக்கே. சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி பெருமாளுக்கு பேர். சத்திய சப்த நிர்திஷ்ட சத்தியம் சப்தத்தால் சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய காரியமாக இருக்கக்கூடிய இந்த இந்த ஜகத்தை அப்படி ஒத்துக்கிறது இல்லவா. அப்பிரதிஷ்டம் ததா பிரம்மணி பிரதிஷ்டம் இதுன வதந்தி. பிரம்மத்தினால சிருஷ்டி பண்றத சிருஷ்டி பண்ணப்படுறது மட்டும் இல்ல, இந்த பிரம்மத்திலேயே பிரதிஷ்டமா இருக்குன்னு அவ ஒத்துக்கிறது இல்ல. பிரம்மனா அனந்தின ரிதாகிதி பிருத்திவி சர்வான் லோகம் விபத்தி. இந்த பிருத்திவியானது இந்த பிருத்திவி நம்ம தாங்கிட்டு இருக்கு. அவனா பிருத்திவி எதோடு தாங்கணுமா இல்லையா, அது பிரம்மம் தாங்கிறது. யதோக்தம் தேனேயம் நாகவரியேன சிரசா விதுதாமகி விபர்த்தி மாலாம் லோகானாம் சதேவாசுர மானுஷாம். விஷ்ணுபுராஜர் ரத்னம் இருக்கு, எந்திரமான் அனந்த ரூபனா இருந்து மொத்தத்தையும் தாங்கறான். அப்ப சொல்லுவா வெடிக்கா பூமி கையில ஆதிசேஷன் சொல்லுவா, அனந்தன்னா எந்திரமான இதுல பெயர், ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவா. அப்ப கணத்தை ஜலம் இருக்கான்னு கேட்டா வெடிக்க சொல்லுவா, ஆதிசேஷன் தலைவருக்கும் தோண்டியாச்சு ஜலம் இல்லை அப்படின்னு அவ்வளவுதான் தோண்டியாச்சுன்னு சொல்லுவா. என்ன தாத்பரியம் கேட்டா பூமிக்கு அடியில ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவா, அது பெருமாள் தான் தாங்கிட்டு இருக்கான்னு தாத்பரியம். அனீஸ்வரம் சத்து சங்கல்பேன பரபிரம்மனா சர்வேஸ்வரேன மயா ஏத்து நியமிதம் இதுச்ச ந வதந்தி. பெருமாள் சொல்றாரு இப்போ என்னால் சத்திய சங்கல்பனால் என்னால் இந்த எல்லாமே நியமிக்கப்படுகிறதுன்றத அனீஸ்வரம் அவா ஒத்துக்கிறது இல்லை. என்னால் நியமிக்கப்பட்டுதான் நான் தான் ஈஸ்வரன் ஒத்துக்கிறது இல்லை. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தஸ்வர்வம் பிரபத்தத்தைன்னு இவங்க சொன்னார். இதுகி உக்தம் நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி செய்பவன், என்னிடமிருந்து எல்லாம் பிரவர்த்திக்கணும் நான் சொன்னேன் அப்படி சொன்னார். பதந்திச்ச ஏவம் இப்படி வேற சொல்றா. அபரஸ்பர சம்பூதம் கிம் மன்னியது, அப்படின்னா என்ன பரஸ்பர ஒரு காரண காரியம் இல்லாமையே இதெல்லாம் உண்டாருதுன்னு கேட்டா எப்படி உண்டாருதுன்னு கேட்டா சொல்றார், யோசித்து புருஷ யோகோ பரஸ்பர சம்பந்தேன ஜாதம் இதம் மனுஷ பஷ்வாதிகம் உபலப்தே. வெறும் ஸ்திரீ புருஷனுடைய சேர்க்கையினால மட்டும் இந்த சிருஷ்டியானது நடைபெறுகிறது, வேற ஒண்ணு இதுக்கு ஒண்ணு காரணம் இல்லை. அனைவன் பூதம் கிம் மன்னித்து உபலப்தே, இப்படி இல்லாட்டி வேற எப்படி இருக்க முடியும், கிஞ்சிதப்பி நான் உபலப்தே தீர்த்தக, வேற ஒரு காரணமும் கிடையாது. ஸ்திரீ புருஷ சம்போகத்தினாலதான் இந்த மனுஷன் பசு இத்தியாதிகள் தோணிட்டு இருக்கு. அத்தகா சர்வம் விதம் ஜெகத்து காமஹேத்துக்கம் இது, அதனால இந்த ஜந்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய காமத்தினால்தான் இந்த லோகமே உண்டாருதுன்னு அவருடைய ஒரு தீர்மானமான எண்ணம் சொன்னார். ஏதாம் திருஷ்டி மனஷ்டபிய நஷ்டாத்மானோ அல்ப புத்தையா லபவந்தி உக்ர கர்மானா க்ஷயாய ஜெகத அஹிதாக ஏதாம் திருஷ்டி மனஷ்டபிய அவலம்பிய. இப்படிப்பட்ட ஒரு பார்வையை இப்படிப்பட்ட நோக்கத்தை ஒரு வைத்துக்கொண்டு நஷ்ட ஆத்மானஹ அதிர்ஷ்ட தேகாதிரிக்த ஆத்மானஹ, நஷ்ட ஆத்மானு சொன்னா தேகத்தை காட்டிலும் வேறக்கூடிய ஆத்மான இருக்குன்னு தெரியாதவா, அதை பார்க்காதவா, அதை அறிஞ்சிக்காதவா. அல்ப புத்தைய அல்ப புத்தையான்னு சொன்னா கடாதிபத்து ஞேயபூதே தேகே ஞாத்திருத்திலேன தேக வித்திரிக்த ஆத்மான் உபலப்தே. கடம் மாதிரி இருக்கக்கூடிய சரீரம் அதுவும் அச்சேதனந்தா, சரீரமும் அச்சேதனந்தா. ஆனா என்ன வித்தியாசம்னு கேட்டா கடத்தை காட்டிலும் தேகத்துல அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடைய ஒரு ஆத்மானு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது விவேக அகுஷராக விவேகம் இல்லாதவர்கள் உக்ரகர்மான சர்வேஷம் ஹிம்சக்காக எல்லாருக்கும் ஹிம்சையை கொடுப்பவர்கள் ஜெகதஹ க்ஷயாய பிரபவந்தி. ஜெகத்தினுடைய ஒரு தாழ்ச்சி அல்லது அதனுடைய ஒரு கெடுதலுக்காக எப்பயும் அவளோட காரியம்லாம் இருந்துருக்கு. காமமாஷ்டத்திய துஷ்பூரம் தம்பமானம் தம்பமான மதாங்கிதாக மோகாத் கிரகித்வா சத்யாகம் பிரவர்த்தந்தே சுசிப்ரதாக. காமமாஷ்டத்திய துஷ்பூரம், துஷ்பூரம் காமமாஷ்டத்திய துஷ்பூரம்க்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்னன்னா இன்சாச்சியபிள் சொல்றோம், அது அப்படிப்பட்ட காமம். அல்லது துஷ்பிராப விஷயம் காமம், அடைய முடியாத வஸ்து மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அப்படிப்பட்டதை வச்சுட்டு ஆசிரித்திய அதை வைத்துக்கொண்டு தத் சிஷாத இஷ தத் சிஷாத இஷையா மோகாத்து அதை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு மோகம்னா டெலிவிஷன்னால அஞ்ஞானாத்து அஞ்ஞானத்தினால அசத்கிராகான் அந்நாய கிரகிதான். அசத்கிராகம் சொன்னா நேர் வழியில இல்லாம ஒரு குறுக்கு வழியில அப்படிதான் சம்பாதிச்சுட்டு அசத் பரிகிரகான் தேவையில்லாத பரிகிரமனை சேர்த்து வச்சுக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு கிரகித்வா அவைகளாம் சேர்த்து வைத்துக் கொண்டு அசுச்சிம்ரதாக அசாஸ்திர விஹித விரதயுக்தாக ஏதோ தாங்களே ஒரு மேற்கொண்டு ஒரு இதை பண்ணிக்கிறது. சாஸ்திரம் சொல்லப்பட்ட விரதங்கள்லாம் மேற்கொள்ளாம இவாளா ஒன்று கண்டுபிடிச்சிட்டு சாஸ்திர சம்மதம் இல்லாத விரதங்கள்லாம் மேற்கொண்டு தம்பமான மதான்விதாக பிரவர்த்தந்து அதுல ஒரு அவளுக்கு ஒரு அரகஞ்சு பயிர் எல்லாம் உண்டாரு, இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படிப்பட்டவர்கள். சிந்தாம் அபரிமேயாம் பிரளயாந்தாம் உபாஷிதாக காமோபோக பரமாக ஏதாவதி நிஷிதாக. அபரிமேயம் சிந்தாம் எதுக்கு? பிரளயாந்தாம் உபாஷிதாக. வியாக்கணத்தை பார்ப்போம். அத்தியோவா மமூஷப சிந்தாம் அபரிமேயாம். அதாவது இன்னைக்கோ நாளைக்கோ மரணமாக சம்பவிக்க போறது யாருக்கும் தெரியாது. நம்ம நினைச்சாலும் பிராணம் விட்டு போகிறது இல்லை. எவ்வளோ பார்க்கச்சு சில பேருக்கு இருக்கா கஷ்டத்தில் இருக்கா பிராணம் போகக்கூடாதா அப்படின்னு நினச்சிக்கிற, ஆனால் பிராணம் விட்டு போகிறதே இல்லை. பார்த்தாலும் 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே கஷ்டத்தில் இருந்துட்டுருக்கா பாவம். ஆனால் யாரோ இதுவாக இருக்கா திடீர்னு பார்த்தா அப்போ மரணம் மரணம் சம்பவிச்சுட்டு இருக்கு. அப்படி அத்தியோவா மமூர்ஷவா செத்து போகிறவா சிந்தாம் அபரிமேயாம்ச்ச அளவு கடந்த ஒரு சிந்தனை எதுன்னு கேட்டால் அபரிச்சேத்யாம் பிரளயாந்தாம் பிராகிருத பிரளயாவதி கால சாத்திய விஷயம் உபாசிதாக. அதாவது எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். ஒரு தடவை அப்ராட்ல ஒர்க் பண்ணிருக்கு, அந்த டீம்ல ஒரு ஒரு டச் ஃபெலோ ஒரு நாள் கத்தில் ஜாகிங் போனவன், போன இடத்துல அப்படியே பிரெயின் ஹீமரேஜ் ஆகி விழுந்துட்டான். ரொம்ப ஹெல்த்தி பர்சன். உடனே எல்லாத்துக்கும் ஷாக், அந்த டிபார்ட்மெண்ட்டில் முழுக்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. அந்த மாதிரி நீ இப்படி ஆகிட்டே நம்ப முடியலையே, நேற்று நல்லா இருந்தால் பேசியிருந்தேன் இப்படிலாம் ஆகுமா அப்படின்னு அவளுக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியல. அப்போ ஒருத்தரோட அப்படி ஒரு ஒரு கப் ஆஃப் டீ டிஸ்கஸ் பண்ணிச்சு. அவன் சொல்கிறான், அந்த மாதிரி அவனுக்கு மாதிரி ஆகிடுத்து, நான் வந்து ஐ திங்க் அது டேக் லீவ் டுமாரோ. ஓ என்னென்ன எல்லாம் முடிக்கணுமோ எல்லாத்தையும் முடிக்கணும் போய்ட்டு, என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணுமோ எல்லாத்தையும் முதல்ல என்ஜாய் பண்ணணும். அப்போ இந்த வெஸ்டர்ன் அவுட்லுக்கு என்னன்னு சொன்னால், இந்த ஒரு ஜென்மா தான் இருக்குது, எப்போ வேணால் மரணம் வந்துடும். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கோ மொத்தத்தையும் அனுபவிச்சிடணும். இது அங்கே கண்ணோட்டமாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த சனாதன தர்மத்தில் ஜாகிரதையாக கிரீதைவ மிருத்யுனா, அதாவது மரணமானது தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போக தயாராக இருக்கான். அப்படி எப்பப்பா அந்த அந்த சிந்தனத்தோடு தர்மத்தை அனுஷ்டிக்கணுமா, இந்த க்ஷணம் போயிடுச்சுன்னா அப்புறம் தர்மம் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுடைய அவுட்லுக்கு. அதனால் தர்மத்தை இப்பயே அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடணும்னா நாளைக்கு என்ன தெரியாது நமக்கு, அதனால் இப்பயே தர்மத்தை பண்ணி நம்ம அவுட்லுக்கு. அவள் அவுட்லுக்கு என்னன்னு கேட்டால், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, இன்றைக்கே மொத்தத்தை சாப்பிட்ற, இன்றைக்கே மொத்தத்தை என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவள் அவுட்லுக்கு இருக்கு. அது தெரியறது அவள் நடத்தையிலேயே. அதுதான் சொல்கிறார், மிருத்யு மிருத்யு பரியந்தம் அப்போ கூட கிடைக்காத வஸ்துக்கள்லாம் கூட அதெல்லாம் எப்படி அடையிறதுன்னு இதுலேயே ஒரு அப்சஷன் அவளுக்கு. இந்த அழிந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் பிரளயாந்தாம் பிராகிருத பிரளயாவது கால சாத்திய விஷயம் உபாசிதாக. அழிந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அவைகளை வந்து நம்ம அனுபவிக்கலான்ற ஒரு எண்ணத்திலேயே அவள் இதில் சிந்தம் போயிடுறது. ததா காமோபோக பரமாக காமோபோக ஏவ பரம புருஷார்த்தா இது மண்மானாக. காம உபபோக பரமாகனு சொன்னா அந்த ஆசைகள், அந்த ஆசைகள் அந்த அதை பூர்த்தி பண்றதுதான் பரம புருஷார்த்தம். அதுதான் இருக்கு ரொம்ப ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு லட்சியம் சொல்லிட்டு நினைச்சிருந்ததா ஏதாவது நிச்சிதாக இவ்வளவுதான் அப்படின்னு. இதக அதிக புருஷார்த்தம் வித்தியதே, இதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுப்பா. இந்த சரீரமே ஆத்மா, சரீரத்தை நல்லா போஷணம் பண்ணி விடு, சரீரம் போஷணம் திருப்பி கிடைக்காது. இந்த மாதிரிலாம் இதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றதா சஞ்சாத நிஷ்டையாக ஆசுர பிரகிருத்திகளெல்லாம் இப்படி நினைச்சிட்டு இருக்கான்னு தாத்பரியம். 14 எடுத்துக்கலாமா? 24 இருக்கா? சரி, இன்னும் 2 பார்க்கலாமா? ஆஷாபாஷ சதைர் பத்தாக காமக்ரோத பராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயானு. ஆஷா பாஷ சதைனி, ஆசைக்கு பாஷம் பாஷங்கள் கயிறுன்னு அர்த்தம். ஆஷா பாஷ 100 மேலான கயிர் ஆசைன்ற கயிறுனால கட்டப்பட்டிருப்பவர்கள் பத்தாக. ஆஷாக்கிய பாஷ சதைனி, ஆசை என்கிற கயிறுனால கட்டப்பட்டது பத்தாக காமக்ரோத பராயணாக. பின்னாடி சொல்லப்படுறது எல்லாமே நரகத்தினுடைய துவாரமா காமக்ரோத லோகம் சொல்லப்படுறது எல்லாம் இன்டர்லிங்க்டு. அதான் இந்த செக்ஷன் ஆஃப் கீதா வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலா, இன்ஃபேக்ட் சைக்காலஜிஸ்ட் தான் கீதையை படிக்கணும். படித்தா எப்படி எல்லா மனோபாவம் தான் அல்டிமேட்டா பாக்குச்சு. காமக்ரோத பராயணாக ஆசை, ஆசை அடைய முடியாட்டு குரோதம் இப்படி மேல மேல போயிட்டே இருக்கு. காமக்ரோதைக்கு நிஷ்டாக அந்த காமக்ரோதத்திலேயே இருப்பவர்கள் காமபோகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயான கிருதி ஈகந்தே. அந்த காமத்தை அனுபவிக்கிறதுக்காக ஆசைப்பட்ட வஸ்துக்களை அனுபவிக்கிறதுக்காக அந்யாயேன மார்க்க அர்த்த சஞ்சயான் லஞ்சம் வாங்குறான், வீடு திருப்பி சைக்கிள் தான். இன்னைக்கு காலத்து ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்ட்டு, ஃப்ரீயா கொடுக்கணுமா காசு கொடுக்கணுமான்னு பார்த்தா, ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு உத்தியோகம் வாங்கணுமோ, இல்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கணுமோ, இல்லை மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்கணுமோ, இவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்குறான். இவ்வளோ பணத்தை கொடுத்து ஒருத்தர் அட்மிஷன் வாங்கினவன் அவன் எப்படி நேர்மையாக வேலை பார்க்க முடியும்? முதல்ல போட்ட பணத்தை எடுக்கணும், அடுத்து அவன் பிள்ளைக்கு திருப்பி இதே வாங்க. இப்படியே ஒரு சக்கரில் ஒரு சைக்கிளில் இது பயந்தே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், முதல்ல தனக்கு சக்திக்கு மீறின விஷயத்தை ஆசைப்படுறது, அதை அடையிறதுக்கு எப்படியோ பண்ணுறது, பண்ணிட்டு திருப்பியும் அது இப்படியே ஒரு சைக்கிளில் பயந்தே இருக்கிறது. மத் சாமர்த்தியன ஏவ பவிஷ்ய சாரி இங்கே இருக்கும் அர்த்த சம்சயான்றது ஈகந்தே. அப்போ எப்படி இந்த அர்த்தங்கள்லாம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறதுன்னு அதுலேயே அவன் வந்து தன்னுடைய ஆயுதத்தை செலவிடுறான். இத மத்திய மயாலப்தம் இமம் பிராப்தே மனோரசம், இதமஸ்தி இதமப்பீமே பவிஷ்யத்தி புனர்தனம். என்ன எண்ணம்னா இப்போ பாரு, பீரோ திறந்து வச்சுன்னு என்ன இருக்கான், இன்றைக்கி இவ்வளோ கிடைச்சது, நாளைக்கு மிச்சம் கிடச்சிரும், இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இல்லைன்னு இதே சிந்தனமாக இருந்துருக்கு. இதம் க்ஷேத்ரபுத்ராதிகம் சர்வம் மயா மத் சாமர்த்தியன இவ லப்தம். மயாலப்தம்னு உள்ள மயாலப்தம்னா என்னாலேயே அடையப்பட்டது. எது? இந்த க்ஷேத்திரம், இந்த புத்திரம், எல்லாம் அச்சேத்திரம்னா கேத்திரம் என்ன, எல்லாம் என்னாலேயே அடையப்பட்டது, என்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே அடையப்பட்டது. நான் அதிர்ஷ்டாதினா போன ஜென்மத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நம்பல நான், ஏன்னா இந்த ஜென்மா தான் நம்பியிருந்திருக்காவ, எல்லாம் என்னுடைய சாமர்த்தியத்தினாலே அடையப்பட்டது. இமம் ச மனோரதம் அகமேவ பிராப்தி, இந்த எண்ணத்தை இந்த கனவை நானே அடைவேன். ந அதிர்ஷ்டாதி சகிதா, ஆதிபதத்தினால ஈஸ்வரன் இத்தியாதிகள்லாம் வச்சுக்காம நானே அடைவேன். இதன் தனம் மத் சாமர்த்தியம் லப்தம் மே அஸ்தி, என்னுடைய சாமர்த்தியத்தினால மட்டுமே அடையப்பட்ட தனமானது இங்கே இருக்கு. இதமதி புனக மே மத் சாமர்த்தியன ஏவ பவிஷதி, இதுக்கும் மேல என்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே நான் இவற்றையெல்லாம் அடைவேன் அப்படிங்கிற எண்ணத்தை உடையவன். அசோமயாஹதஹ சத்ருஹு அனிஷ்யே சாபரானபி ஈஸ்வரோ அகமஹம் போகி சித்தோஹம் பலவான் சுகி. இப்போ கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டார், சத்ருனா இருக்கிறதுனால அசோ மயாஹதஹ சத்ருஹு, இந்த எதிரியை நானே கொன்றேன், இவா இல்லை நானே கொள்வேன்னு. அப்போ இதெல்லாம் 18வது அத்தியாயத்தில் கிளைம் பண்ண போறாரு. எந்த காரியம் பண்ணதா இருந்தாலும் அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அந்த காரியம் நடக்கிறதுக்கு. அதில் ஜீவாத்மாவுடைய சங்கல்பம் ஒரு பார்ட்டு தான், மிச்சத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி நினைக்காம நான் மட்டுமே இவனை கொன்னேன், இவாள்லாம் நானே அடிப்பேன், நான் தான் ஈஸ்வரன் இல்லையா, நான் தான் என்ஜாய் பண்றவன், நானே சித்தகனா சக்சஸ்ஃபுல், நானே நான் தான் பலவான் அப்படின்லாம் சுகி அப்படின்னா நினைச்சிருக்கணும். இதெல்லாம் ஆசுர பிரகிருதிகளுடைய பாவங்கள். அசோ மையா பலவதா ஹதஹ சத்ரு, இந்த சத்ருவை நான் தான் பலத்தையுடைய என்னால் இவன் கொல்லப்பட்டான். அபரான் அபி சத்ரூன், பிற சத்ருக்களையும் அகம் சூரஹ தீரஹாச்ச அனிஷே, நானே இவர்கள் எல்லாரும் கொல்லுவேன். கிமத்திர மந்த பீபிகி துர்பலைகி பரிகல்பித்தேன அதிர்ஷ்டாதி பரிக்கரேன, மந்த பீபிகி துர்பலைகி, யார் விதியை பற்றி நினைப்பான்னு சொன்னால், தன்னால் சாதிக்க முடியாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறான் இல்லையா, வீக்காக இருக்கான்னு ஜோசியனை போய் பார்ப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறது. நேற்று கூட வெடிக்காத சொன்னேன், இந்த ஜோசியமானது எவ்வளோ இதாக இருக்குன்னா, யாரோ ஒருத்தர் சொன்னாரா, நீ வந்து டெய்லி 21 பக்கத்தில் உன்னோட பேரை மட்டும் எழுதிடுவா, 21 நாள் எழுது, அப்புறம் என்ன நடக்கிறது பாரு அப்படின்னு சொல்லி. இதே நம்பிக்கை மட்டும் பெரும்பாலும் என்னால புண்ணியம் உண்டு, தான் பேரை உட்காந்து 21 நாள் நோட்டு மூணு எழுதிடுவேன், ஏதோ நடக்கும் நடக்கும்னு. அந்த 21 நாள் ஒழுங்காக அப்ளிகேஷன் டைப் பண்ணி எங்கேயாவது கம்பெனிக்கு, நாலு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தா வேலைன்னு கிடைக்கும் இல்லையா? எவ்வளோ பாருங்க, சும்மா இல்லாமல் அத்தி வரவரை போய் உங்களுக்கு இந்த ராசியா போய் இந்த இது அப்போ போய் செய்வீங்க, இப்படிலாம் கலைப்பு விட்டு அங்கே ஏகப்பட்ட கூட்டம் அங்கே சொல்லுங்க டிவியில். நம்மளே பாதி காரணம், அவள் மாட்டுக்க வாட்ஸ்அப்புக்கு பக்கம் இருக்கட்டும், அவாவா புகையை தெளிக்கிறதுக்காக அத்தி வரதை இது வந்திருக்கார், ஏது வந்தார், இங்கே போங்க அங்கே போகணும்னு அங்கே மேனேஜே பண்ண முடியல, போனவா திரும்பி போயிட்டு இருக்கா. இது வந்து எவ்ரிபடி இஸ் மேக்கிங் மணி, பெருமாளை வச்சுட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. நம்மளே அதுவும் இல்லை, பணம் பண்றா சில பேர், இதுல பெருமையை தெரியுற சில பேர் வாட்ஸ்அப்ல இது கொடுக்கறது போய் போங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மூலமா இதனால எவ்வளவு ஒரு சோசியல் இது நம்ம யோசிச்சு பாக்குறது இல்ல. எல்லாம் ஒரு எல்லாம் இதுதான், இந்த ஆதார பகுதியில் தான் மன்றாதுன்னு கேட்டா இதுல சுவாரஸ்யமா இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்து வாசிக்கிச்சே அதெல்லாம் அங்கே விசாரம் பண்ணணும். உபன்யாசத்துல வரைச்சு பார்க்கலாம். ராமனை காட்டுக்குள்ள சொல்றோம், ராமனை காட்டுக்குள்ள ராமன் வந்து இதெல்லாம் விதி அப்படிங்கிற லக்ஷ்மண் இதே மாதிரி சொல்றார். என்னது விதியாவது இதுவாது இதெல்லாம் போய் நம்பிண்டு விதியை மதியால வெல்லணும்னு அங்கே அவருடைய வசனங்கள் தான் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காவியம். லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கு இடையில விவாதம் நடக்கிறது. ராமன் சொல்றார் இதெல்லாம் விதிப்பா ஒன்றும் மறந்துடுங்க. லக்ஷ்மணன் சொல்றது விதியாவது எதுவாது விதியை மதியால வெல்லணும், யாரெல்லாம் உன்னை காத்துக்கு போச்சோனோ அவெல்லாம் நான் போய் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறேன். அந்த மாதிரியான இந்த விதியும் மதியம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஒரு எக்ஸ்டென்ட் தான் நம்ம வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்பிட்டுருக்கணும். ஜோசியம் இத்தியாதிகள்லாம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்லிருக்காருன்னா 10 வருஷமா கொண்டு முடியும். பண்ற முயற்சி பண்ணிட்டு தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி இல்லையா, நெய் வருத்த குளிதனும் பண்ற எஃபர்ட் கண்டிப்பா ஒரு உண்டு. அதனால ஜஸ்ட் டிவியேஷனுங்க. கிமத்திர மந்த தீபிகி துர்பலகி பரிகல்பிதேன அதிர்ஷ்டாதி பரிகரேன. இந்த அதிர்ஷ்டம் இத்தியாதிகள் யார் நம்ம சொல்லியிருப்பா, மந்த புத்திகள் சொல்லியிருந்திருப்பா. நான் அப்படி இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங், என்னாலேயே எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஓவர் கான்பிடென்டா ஒரு அஜ்ஞானத்தினால பேசக்கூடியவா. ததாச்ச ஈஸ்வரஹ அஹம் ஸ்வாதீனஹ. இது ரெண்டு கட்சி சொன்னான், பிள்ளைய பார்த்து யாருடா நாராயணன் அப்படி யாரும் கிடையாது, என் பேரை சொல்லு அப்படின்னா. அஹம் அந்நேகாம்ச அகமேவ நியந்தா, நானே அனைவரையும் நியமிக்கிறேன். அகம் போகி ஸ்வதையேவ அகம் போகினா, நம்ம போகியா இருக்கிறது என்னன்னு கேட்டா அந்த சரீரம் தேவை, எவ்வளவோ உபகரணங்கள் தேவை, சாப்பிட்ற வஸ்துவே இது நம்ம படைக்கல. இந்த சரீரமும் நம்ம கொண்டு வரல, சாப்பிட்ற வஸ்துவும் நம்ம கொண்டு வரல. ஆனா அந்த சாப்பிட வேண்டிய வஸ்து சரீரத்துக்குள்ள போச்சு, ஒரு சுகம் ஏற்படுறது இல்லையா, அதை மாத்திரம்தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப நம்ம நினைச்சிருக்கோம் நானே மொத்தத்தை சிருஷ்டி பண்ணி நானே சுகத்தை அடையறேன்னு நினைச்சிருக்கோம். ஆனா அப்படி இல்லை. சித்தஹ அகம் ஸ்வதஹ சித்தஹ அகம் ந கஸ்மாச்சித் அதிர்ஷ்டாதேஹி ததா ஸ்வதைவ பலவான் ஸ்வதைவ சுகி. நானே என்னை படைத்துக்கொண்டு நானே இருந்தேன்னு எல்லாம் நான் தான்ற ஒரு இது இருந்துருக்கு அவனுக்கு. என்னுடைய பாதையை நானே தேர்ந்தெடுத்தேன்ற ரீதியில ஸ்வதசித்தா, என்னை யாரும் படைக்கல, என்னுடைய காரியங்கள்ல நானே சாதிச்சிருந்தேன், அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டமோ ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவளா யாரும் கேட்டா அந்த ஆசுர பிரகிருதிகள். அடுத்த இதுல அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு 17 ஆரம்பிச்சிடலாம். கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாணகுணஜாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஃ.